శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వద్యోమే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అభయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహదస్తవితరాణి త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్థితయేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంబోరుగధ్యానవిద్భస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. నైన్త్ చాప్టర్లో 11th శ్లోక, నైన్త్ 11th. అవజానంతి మాం మూఢా, అవజానంతి మాం మూఢా, అవజానంతి మాం మూఢా. మాహుషీం తనుమాశ్రితం, మాహుషీం తనుమాశ్రితం, మాహుషీం తనుమాశ్రితం. పరం భావమజానంతో, పరం భావమజానంతో, పరం భావమజానంతో. మమ భూతమహేశ్వరం, మోఘాశా మోఘకర్మానో, మోఘ జ్ఞానావిచేతసః, రాక్షసీ మాసురీం చైవ, ప్రకృతిం మోహినీం శ్రితాః. మహాత్మానస్తు మాం పార్థ, దైవీం ప్రకృతిమాశ్రితాః. భజంత్యనన్యమనసో, జ్ఞాత్వా భూతాదిమవ్యయం. సతతం కీర్తయంతో మాం, సతతం కీర్తయంతో మాం, యతంతశ్చ విధవ్రతాః, యతంతశ్చ విధవ్రతాః. నమస్యంతశ్చ మాం భక్త్యా, నమస్యంతశ్చ మాం భక్త్యా, నిత్యయుక్తా ఉపాసతే, నిత్యయుక్తా ఉపాసతే, నిత్యయుక్తా ఉపాసతే. జ్ఞానయజ్ఞేన చాప్యన్యే, జ్ఞానయజ్ఞేన చాప్యన్యే, జ్ఞానయజ్ఞేన చాప్యన్యే. యజంతో మాముపాసతే, యజంతో మాముపాసతే, యజంతో మాముపాసతే. ఏకత్వేన పృథక్త్వేన, ఏకత్వేన పృథక్త్వేన, ఏకత్వేన పృథక్త్వేన. బహుధా విశ్వతో ముఖం, బహుధా విశ్వతో ముఖం, బహుధా విశ్వతో ముఖం. అహం క్రతురహం యజ్ఞః, అహం క్రతురహం యజ్ఞః, అహం క్రతురహం యజ్ఞః. స్వధాహమహం అహం ఔషధం, స్వదాహమహం ఔషధం, స్వధాహం అహం ఔషధం. స్వధాహమహమౌషధం చేతున స్వధాహమహమౌషధం స్వదాహం అహమౌషధం. మంత్రోహం అహమే వాజ్యం. అహమగ్నిరహం హుతం. పితాహమస్య జగతో. మాతా ధాతా పితామహః. వేద్యం పవిత్రమోంకారః. ఋక్సామ యజురేవ చ. గతిర్భర్తా ప్రభు సాక్షి. నివాస శరణం సుహృత్. ప్రభవ ప్రళయస్థానం. నిధానం బీజమవ్యయం. తపామ్యహం అహం వర్షం. నిగృణ్యాముత్సృజామి చ. నిగృణ్యాముత్సృజామి చ. నిగృణ్యాముత్సృజామి చ. అమృతం చైవ మృత్యుశ్చ. సదసచ్చాహమర్జున. పుణ్యమాసాయ సురేంద్రలోకం ఇదే కొంచెం ఇదిల చందస్సులో ఒట్టాద పదమా இருக்கு. త్రైవిద్యను ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன வந்துரும். త్రైవిద్యా మాం సోమపాపూత పాపాః. త్రైవిద్యా మాం సోమపాపూత పాపాః. త్రైవిద్యా మాం సోమపాపూత పాపాః. యజ్ఞైరిష్వా స్వర్గతిం ప్రార్థయంతే. పుణ్యమాసాధ్య సురేంద్రలోకం. అశ్నంతి దివ్యాన్ దివి దేవ భోగాన్. నీకు వ్యాఖ్యానత పత్ర అప్పుడు పట్ల 9th చాప్టర్ இருக்கும். 9th చాప్టర్ன்றது ద్వితీయ షట్కం. షట్కம்ன்றது హెక్సాడ్ 6. ஒரு 6 ோட கூட்டு வந்து షట్కம்னு பேர். భగవత్ గీత ஆனது 3 షట్కத்துல இருக்கு. 1 ல இருந்து 6, 7 ல இருந்து 12, 13 ல இருந்து 18. 1 ல இருந்து 6 வந்து கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த கர்மயோக ஞான யோகத்துக்கு பலனா இருக்கக்கூடிய அல்லது முடிவா இருக்கக்கூடிய பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு கர்மயோக ஞான யோகங்கள் வந்து அதிகாரத்தை கொடுக்கறது. அதாவது கர்மயோக ஞான யோகம் பண்ணாட்டி பக்தி யோகத்துக்கு போக முடியாது. அதனால முதல்ல அதை சொன்னார். இப்ப அந்த பக்தி யோகத்தை பத்தி விசாரிக்க வந்தது 2nd ஷட்கம். அதுலயும் பக்தி யோகம்னு சொன்னா பக்தி. பக்தினா அப்ப யார் இடத்துல பக்தி பண்ணணும்? அப்ப யாருன்னு கேட்டா பரமபுருஷன். இப்ப அந்த பரமபுருஷனோட பக்தி நமக்கு அவனோட பிரபாவம் தெரியாட்டி பக்தி வரப்போறது இல்ல. ஒருத்தரை பத்தி யாராவது சொல்லணும், சொன்னாதான் அவனை பத்தி இது ஏற்படும். ஓ இப்படிப்பட்டவரா பெரிய சுவாமின்னு சொன்னா நமக்கு ஒரு பக்தி ஏற்படுறது. உண்மையை சொல்ல வச்சுக்கோங்க, சரி அவர் நம்மள வேற ஒருத்தர் தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்றாருன்னா அதோட பிரபாவத்தெல்லாம் அதுல விஸ்தரிக்கிறார். விஸ்தரிச்சு பக்தால் பக்தாலேயே சிரேஷ்டா இருக்கக்கூடிய பக்தால பத்தியும் பிரஸ்தாபிக்கிறார். தன்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் காட்ட போறாரு பிரம்மா. அதுல இந்த முதல் 10 ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, உனக்கு இந்த ராஜ வித்தியை, இந்த ராஜபுஷ்யமா ராஜ வித்தியை நான் உனக்கு சொல்றேன். ஏன் உனக்கு சொல்றேன்னா, நீ வந்து அசூயாதிகள்லாம் இல்லாதவன், அதனால உனக்கு இதை சொல்றேன்னு சொன்னார். ஏன் மிச்ச பேர்லாம் நடைகிறதுலன்னு சொன்னா, அவா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஸ்ரத்தை இல்லாம இருந்திருக்கான்னு சொன்னார். நான் எப்படிப்பட்டவன் சொல்லச்சு, முன்னாடி சூத்திரே மணிகனாய்வன் சொன்னார். அது மாதிரி நான் தான் மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். ஆனா நான் தாங்கிட்டு இருக்கிற ஒழிய அதை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை, என்ன டிபெண்ட் பண்ணி அவைகள் இருக்கு. பொதுவா லோகத்துல இந்த தொன்ன நெய் ஆதாரம் தான் ஜாஸ்தி, நெய் தொன்னைக்கு ஆதாரம், ஆதாரம் இந்த தொன்னை வந்து நெய்க்கு ஆதாரமா இருக்கு, அந்யோன்யமா ஆதாரமா தான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி கிடையாது, நான் வந்து அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கேன், எதையும் என்ன சார்ந்து இல்லைன்னு சொன்னார். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தார், எப்படி ஆகாசத்துல ஒரு பற்றே இல்லாத மாதிரி இருந்துட்டு வாயு என்ன பண்றது. இப்போ கிராவிட்டியே அப்படிதான் பாருங்க, அப்போ பூமி இருக்கு, கிராவிட்டின்றது நம்மள இழுத்து பிடிச்சிருந்தது வச்சுக்கோ, நகர விடாம, அப்ப நமக்கு ஒண்ணும் இது இல்லையே, என்னடா அப்ப என்ன பண்றது, அலோ பண்றது, தன்னை விட்டு அந்த மாதிரி நம்மளை அன்பு அப்படிதான் இருக்கணும். எப்பயுமே உதாரணம் சொல்றப்போ, லவ் ஷுட் பி லைக் கிராவிட்டி, வி ஷுட் அலோ ஃப்ரீடம், நம்மளை சார்ந்து இருக்கிறவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், விட்டுறவும் கூடாது அதே சமயத்துல. ஏன்னா மொத்தமா ஒரேடியா ஓவரா அன்பை காட்டி பிடிச்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சண்டையில் தான் போறது, சீக்கிரமா பிளவு ஏற்படுறது, ஏன்னா ரொம்ப ஓவரா அத்தியா போயிடுறது. அப்ப அந்த பூமி நம்ம சொல்லிக் கொடுக்கறது, அதாவது பிடிச்சுட்டும் இருக்கணும், ஃப்ரீடமும் கொடுக்கணும். சரி போயிட்டு வா, எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் பிறகு போயிட்டு வான்னு விட்டுருணும். மாடை வந்து பெரிய கயிறுல கட்டி வரணும், சின்ன கயிறுல பெரிய கயிறுல கட்டி அது மாதிரி. அப்போ அதுக்கு மாதிரி அந்த வாயு எப்படி எல்லாத்தையும் தானா போற மாதிரி இருக்கே, தானா போகல, அதை நான் என்னோட சக்தினால தான் போயிட்டு இருக்கு, நான் தான் அதை சப்போர்ட் பண்றேன்னு, ஏன்னா அச்சேதன வசதி நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற. அது மாதிரி அனைத்து ஜீவராசிகளும் என்னிடத்திலிருந்தே வருகின்றன, என்னிடத்திலேயே நயத்தை அடைகின்றனன்னு சொன்னார். எப்படி சிருஷ்டி பண்றேன்னு சொன்னா, பிரகிருதி சுவாம் அவஷ்டபிய, பிரகிருதி இருக்கு, அது என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு, என்னோட சரீரமா இருக்கு, அதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். சரி, இப்ப சிருஷ்டியை ஒருத்தர் பண்றாருன்னு சொன்னா, அந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வைஷமியங்கள்லாம் இருக்கணும், எவ்வளவோ பேதங்கள் இருக்கு. பார்த்தா நம்மளே பண்ற நாத்துல சமயக்கட்டதான் பெஸ்ட் உதாரணம், அதுக்காக தான் அதுக்கே போறேன். ஒரு ஒரு டிஃபன் பண்றோம் வச்சுக்கோங்க, சப்பாத்தி பூரி பண்ணோம்னா எல்லா சப்பாத்தியும் பூரி ஒரே மாதிரி இல்லை, ஒரே சைஸ்ல அப்படியே வருது, ஒண்ணுல இல்ல மாவு சரியா கலக்கல, ஒண்ணு உப்பு கம்மியா இருக்கும், இப்படிலாம் இருக்கணும். அப்ப என்ன சொல்ற உடனே, பண்ணவா சரியில்லைன்னு நம்ம சொல்ல சாப்பிடறோம் சொல்ற முதல்ல, பண்ணவா சரியில்லை, பண்ணவா வேற காரணம் சொல்லப்போறா, பண்ணம் சரியில்லை இல்ல கேஸ் ஆஃப் ஏதோ சொல்லப்போறா. ஆனா பொதுவா லோகத்துல ஒரு ஒருத்தர் விஷயத்தை கிரியேட் பண்ணா சொன்னா, கிரியேட் ஆகப்பட்டதுல தோஷங்கள் இருந்தா அது கிரியேட்டரை தான் போய் சேரும் ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கு, அப்ப இந்த சிருஷ்டியில ஏகப்பட்ட வைஷமியங்கள்லாம் இருக்கு, அதுக்கு எம்பெருமான் தான் காரணம்னு கேட்டா, நான் காரணம் இல்லை, நச்சமாம் தானி கர்மான் நிபந்தந்தி தனஞ்செய்ய உதாசீனவது ஆசீனம். ஏன்னா அவளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அந்த அவுட்ஸ்டாண்டிங்காக தான் நெக்ஸ்ட் பர்த்டே. அப்ப இந்த பூமி எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்மளோட மொத்த கர்மாவும் அது காரணம். ஆக்சுவலா நீ தேதிக்கு இது எப்படின்னு சொன்னா, கூட்டு கர்மா, நம்மளோட கர்மா இருக்கணும், அதனுடைய கூட்டு தான் அதுக்கு காரணம் இருக்கிறதுக்கு. ஏன்னா அவளுடைய பலன்களை அவ அனுபவிச்சானோ, அப்போ ஒட்டுமொத்தமா கர்மாவும் அஃபெக்ட் பண்றது, அப்ப மாஸ் கர்மான்னு இருக்க போல இருக்கு. அதனால அப்ப ஆரம்பத்துலயே அப்படிதான் இருக்கு, சிருஷ்டியும் போது இப்படி இந்த மாதிரி சிருஷ்டி தான் ஆச்சுன்னா என்ன பண்றது, படை அது எது எது உண்டாக போறதோ அதனுடைய பிராப்தம் அதுதான், அப்படிதான் உண்டாச்சுன்னு சொல்லிட்டார். அதான் தேசிகன் ஸ்லோகத்தெல்லாம் அழகாக அதை சாதிக்கிறார், தயாசரத்தெல்லாம் வரைச்சு என்ன பண்றான், கர்மாவை ஆசிரிச்சு இருக்கான் பகவான், பலனை கொடுக்கறதா இருந்தா பேங்க் பேலன்ஸ் மாதிரி இருந்தா காசு இல்லைன்னா கிடையாது, கொஞ்சம் குட் கான்டாக்ட்லாம் இருந்ததுன்னா ஓவர் டிராஃப்ட் கொடுத்து கொஞ்சம் கொடுப்பார், சரி போனா போறது கொடுன்னு சொல்லி கொடுப்பார், அந்த மாதிரி யாருக்கும். எதுக்கு இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, மிச்ச மதங்கள்லாம் இருக்கணும், மிச்ச மதங்கள் வேதாந்த தவிரக்கூடிய மதங்கள்லாம் வேற மாதிரி காரணங்கள் கல்பிக்கிறது. இப்போ சாங்கிய யோகாதிகள் என்ன சொல்றதுன்னா, பிரகிருதிக்கே அந்த சாமர்த்தியம் உண்டு, பிரகிருதிக்கே அழிவை தானே ஏற்படுத்திட்டு திருப்பியும் தொடங்கிறதுக்கு அதுக்கே சாமர்த்தியம் உண்டு, அதோட நேச்சரே அதுதான் அப்படின்னு அவர் சொல்றான். இல்லை ஒரு நியாய மதத்தை சேர்ந்தவா பரமாணுக்கள்லாம் இருக்கு, எல்லா டெஸ்ட்ராய் ஆகி ஆட்டம் லெவலில் போயிட்டு மறுபடியும் ஜீவராசிகளுடைய புண்ணிய பாபம் இருக்கிறதுனால அதுவே அதை தூண்டி மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றேன். என்ன சொல்ல வர, பரமாத்மாக சிருஷ்டிக்கும் எந்த டைரக்டர்களும் இல்லைன்னு அவர் சொல்றேன். சில பேர் அதுல பரமாத்மா ஒத்துக்கிறா, சில பேர் ஒத்துக்கிறது இல்ல. ஒத்துக்கிறாலும் ஒத்துக்கலையே ஆக மொத்தம் இ டஸ் நாட் ஹாவ் அ டைரக்ட் சே இன் அஃபேர்ஸ் அண்ட் திங்ஸ் மாதிரி அவளுடைய நிர்வாகம். ஆனா வேதாந்தம் அப்படி சொல்லல, மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சசராச்சரம். பத்தாவது வத்தியத்துல என்கிட்ட எனக்கு கண்ட்ரோல்ல இருந்துட்டுதான் அந்த பிரகிருதி என்ன பண்றது, தானே சிருஷ்டிச்சு கிடையாது தவிர நான் தான் அதுக்கு உந்துதல், நான் சொல்றேன் அது பிரகாரம் நிர்வாகம் பண்ற, அது பிரகாரம் அது சிருஷ்டியாதுன்னு சொன்னார். ஹேத்துனான எனக்கு வந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே, இதே காரணத்தினால இந்த வேர்ல்டு தான் இருது சுத்தின் இருக்குன்னு சொன்னார் பத்தாவதுல. அதனால பெருமாள் பேர்ல வைஷமியம் நேர்கண்யம் தோஷமானது வராது. வைஷமியம்னு சொன்னா வைஷமியம் விஷமக, சமகனா ஈவன்னஸ், விஷமகனா அனீவன், ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி. அப்போ வைஷம்னு சொன்னா இன்இக்வாலிட்டி. அப்போ இன்இக்வாலிட்டின்ற தோஷம் அவங்ககிட்ட ஈஸ் அ ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அவனுக்கு வராது. நைர்கண்யம்னு சொன்னா கருணையே இல்லாமல் இருக்கான்னு சொன்னா கருணையே இல்லாமல் அவன் இல்லை, அவன் பெருந்தன்மையா இருக்கான், நம்மளோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறான், இவன் கேட்கட்டும் நான் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்றான். அது ஆக்சுவல் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம் அது, நமக்கு தான் தெரியல மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்க்கறான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சா கூட நம்ம மனசுல வந்து உள்ள உட்காரத்துக்கு நம்மளோட அனுமதி எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி வந்து உட்காரலாம் டைரக்டா, என்னோட இடம் அப்படின்னு உட்காரலாமோன்னு உட்காரல, நமக்கு ஒரு சேர் போட்டு நம்ம உட்கார வச்சுட்டோ, சரி இடம் கொடுத்தா நான் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அழகா இது பண்றான். அதான் தாத்பரியம் தவிர, இப்படி விட்டுட்டானே அவன் கருணையற்றவன் சொன்னா அவன் விடல, போ மாதிரி நம்ம போற மாதிரி அவன் பண்ணிட்டான் அவன்தான், அதாவது அவனே போக வைக்கல, நம்ம போனோம் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டான் அவ்வளவு அந்த மாதிரி. அதனால அந்த வைஷமிய நேர்கண்யமானது அவனுக்கு போய் சேராது, ஏன்னா கர்மாவை ஆசிரிச்சுதான் அவனுடைய சிருஷ்டி இருக்கு. அந்த கர்மாவும் அதுக்கு ஒரு ஆதி உண்டான் கேட்டா ஆதி கிடையாது, அனாதி. ஏன் அனாதின்னா அந்த பிரவாகத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த டெக்னாலஜியை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தோன்றது. நமக்கு இந்த கூகுள் இருக்கு பாருங்க, இப்போ அந்த கர்மா வாசல்னா இருக்கணும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் இப்போ அதுவும் எஸ்பெஷலி ஆஃப் லேட்டு நீங்கள் எங்கே போய் எதை பார்த்தாலும் நம்ம மறந்துடலாம், அது மறக்காது. அது என்ன பண்றது, அடுத்த வாட்டி எங்கே அந்த பக்கம் பக்கத்தில் போனேன்னா யூ மே லைக் திஸ் அப்படின்னு அதை கொண்டு காட்டுறது நம்ம கிட்ட. அப்போ நம்ம ஆழ்ந்த மனசு இருக்கோம் நமக்கே தெரியாது, இப்போ விஷயத்தை பார்க்குறோம் மேல் மெமரி மறந்துட்டு போயிடுறது, அப்புறம் பத்து நாள் கழிச்சு ஞாபகம் வருது, ஏன் ஞாபகம் வருது தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் என்ன இருந்தது, கூகுள் மாதிரி மனசு மாதிரி கூகுள் என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்றது. நீங்க அங்க பக்கத்துல போய் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நியூஸ் கொடுக்கறது, டெல்லினா டெல்லியை பத்தி கொடுக்கும், இல்ல இந்த மீ டூ அப்படின்னா மீ டூ பத்தி ஒன்னு, அது எங்க நடக்கிறதோ இது மாதிரி மொத்தத்தையும் மனது கொடுக்கறது கூகுள். அப்ப மனுஷனுடைய சிருஷ்டியே எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாமே நேச்சர்ல சிருஷ்டி எப்படி இருக்கோ அது ஒத்துதான் இருக்கு, அதுக்கு பியாண்ட் பண்ண முடியாது. இப்ப ரோபோ தயாரிக்கிறான்னு சொன்னா ஹியூமன் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரோபோ தயாரிக்கிறான், தான் எப்படி பண்றதோ பிரதிபலிக்கிறான் பண்றான். இப்போ எல்லாமே அணுக்கரோத்தி அணுக்கரோத்தி இமீடியட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த கம்ப்யூட்டர் மெக்கானிசம் தான் ஒரு ஹியூமன் பீயிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய உபகாரமாக இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, நமக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. அதை தவிர ஒரு இம்ப்ரெஷன்ஸ்லாம் அதில் இருக்கு. கம்ப்யூட்டர் பற்றி ப்ராம்ப்ட் பண்ணுறது பாருங்க, எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறது, அஞ்சாவது வாரத்தை டைப் பண்ணச்சேவே அதை உடனே இதுவா அப்படின்னு கேட்குறது. நம்ம யூஸ் பண்ணதுலேருந்தே அதனால சொல்றது வாட்ஸ்அப்ல இப்ப சென்டென்ஸே கம்மி பண்றது. நீங்க நேத்துக்கு ஒரு சென்டென்ஸ் அப்சர் வச்சுக்கோ, திருப்பி அதை போய் டைப் பண்ணலனா அடுத்தடுத்த வேர்டை ப்ராம்ப்ட் பண்றது அப்படியே, நீங்க கவனிச்சல தெரியல அடுத்தடுத்த வேர்டை நீங்க அதே அப்படியே ப்ராம்ப்ட் பண்றது. அப்ப இத்தனை சக்தி நமக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் வெளில கொடுத்துருவோம். அப்ப எல்லாம் அது பண்ணிட்டு இருக்கு, நம்ம என்னடா பண்றோம்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், ஒண்ணும் பண்றது. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க, அது மாதிரி வந்துட்டு ரொம்ப விசித்திரமான ஒரு பிரகிருதி. இப்ப பதினோராவது ஸ்லோகத்தை சொல்ற, அவஜானந்தி மாம் மூடாக மானுஷியம் தனுமாஷிதம் பரம்பவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். அதாவது லோகத்துல எல்லாருமே நம்ம பரத்துவத்தை கொஞ்சம் காட்டணும், பரத்துவத்தை கொஞ்சம் காட்டணும். ரொம்ப சௌலபியமா இருந்தா வச்சுக்கோ, பசங்க கூட மதிக்காது, வாடா கண்ணா எவ்வளவு கொஞ்சிட்டு இருந்தோம்னா ஒரு மிரட்டு மிரட்டினோம்னா மசியாது. அடிக்கடி அந்த ஒரு இது அந்த உதார மெயின்டைன் பண்ணாதான் லோகம் நம்ம மதிக்கிறது. பெருமாள் என்ன பண்றாரு, பாவம் ஐயோ இவெல்லாம் கஷ்டப்படுறாளே நம்மளை பத்தி இவெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மனுஷ ரூபத்துல வர்றார். மனுஷ ரூபத்துல வந்தா இவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படின்னு நினைச்சுட்டு அதான் சொல்றாரு. அவஜானந்தி மா மூடாக, அவஜ்ஞா அப்படின்னா கண்டெம்ட் டிஸ்ரிகார்ட், அவஜானந்தினா தே டிஸ்ரிகார்ட் மீ மாம் என்னை மூடாக, நான் எப்படி இருக்கேன் மானுஷியும் தனும் ஆசிரதம். ஒரு மனுஷ பிறவியில வந்தன்னா துயரின்றி துயரில் மானிட பிறவியில் தோன்றி திருவாயிலாக சொல்ற ஒன்னாம் பத்துல அடுத்தபடி சொல்றாங்க. அப்படி என்ன பண்றான்னா மனுஷ பிறவியில வந்து பிறக்கிறான். பிறந்தாத ஜனங்க என்ன பண்றாங்கன்னா நம்மள மாதிரி ஒருத்தர் தான். அப்ப சில பேர் சில சமயம் தோன்றது அட்லீஸ்ட் சில பதவியில இருக்கிறவ ரொம்ப சௌலபியமா இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தா அவ கமாண்டர் அரெஸ்ட் பண்ண மாட்டான். நம்ம மாட்டுக்கு எல்லாருமே அடியன் தாசன் சொல்லிருந்தா வச்சுக்கோ, எல்லாரும் நம்ம வேலை நம்மளுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதனால ஸ்ரீ வைஷ்ணவத்தை கூட கொஞ்சம் பார்த்தா விசுவான் இருக்கு. நம்மளே எல்லாத்துக்குமே அடியன் தாசன் தான் வச்சுக்கோ. அவர்தான் ஆயின் இருக்கு ரொம்ப அடியன் தாசன்னா அவனுமே வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவா. சுவாமி அப்படின்னா எப்படி பண்ணும் அப்படிங்கிற. அப்ப அந்த பதவியில இருந்தோம்னா கொஞ்சம் வச்சுக்கணும் போல. என்ன பகவானே சொல்றான், மாம் மானுஷீம் அனுமாஷதம் மாம் அவஜானந்தி பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். என்னை பத்தின அந்த சுப்ரீம் லார்ட்ஷிப் இருக்கோ நான் அதை தெரிஞ்சுக்காம என்னுடைய உயர்ந்த பிரகிருதி என்னுடைய உயர்ந்த தன்மையை தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி வளம் ஊடாகன்ற. ஏவம் மாம் பூத மகேஸ்வரம் ஏவம் மாம் மாம்னா யாரு பூத மகேஸ்வரம். அனைத்து பூதங்களுக்கும் மகா ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்ல மகேஸ்வரன் சொல்ற. இந்த மகேஸ்வரன்ற பதம்ன்றது அப்ஜெக்டிவ். அது லோகத்துல பொதுவா மகேஸ்வரன் ஒரு தெய்வத்துக்கு பேர் இருக்கலாம். ஆனா இதுல மகேஸ்வரன் சொன்னா லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அந்த மாதிரி அர்த்தம். இருக்குல்ல டுவெல்லிங் சர்வஜ்ஞம் சர்வஜ்ஞம் சத்திய சங்கல்பம். ராமானுஜர் என்ன பண்றாருன்னா அந்த மாம்க்கு பூத மகேஸ்வரம்க்கு இப்ப விசேஷங்கள் வைக்கிற சர்வஜ்ஞம் சர்வம் ஜானாதிக்கு சர்வஜ்ஞ அனைத்தையும் அறிந்தவன். சத்திய சங்கல்பம் நான் ஒரு சங்கல்பம் பண்ணேன்னா அந்த சங்கல்பமானது பொய்க்கவே பொய்க்காது. அந்த சங்கல்பமானது பொய்க்காது நடந்தே தீரும். நிக்கில ஜெகதேக காரணம் அனைத்து உலகத்துக்கும் ஒரே காரணம். ஏன் ஒரே காரணம் சொல்லணும்னா லோகத்துல பொதுவா நம்ம பார்க்கச்சே ஒரு ஃபேக்டர்னால ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. நிறைய காரணங்கள் தேவையா இருக்கு. ஒரு மெட்டீரியல்கா சாமானம் வேணும் முதல்ல, அப்புறம் உபகரணங்கள் வேணும், அப்புறம் அந்த கர்த்தா ஒருத்தர் வேணும். இப்படி இவரே சொல்லப்படுற 18வது அத்தியாயத்துல எத்தனை ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்னு. ஆனா இந்த இந்த சிருஷ்டி இந்த ஜகத்துக்கும் அப்படிதானா? பெரும்பாலும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் கேட்டா இஸ் அ ஒன்லி ரீசன் ஜெகதேக காரணம் நிகில ஜெகதேக காரணம் பரம காரணிகத்தையா சர்வ சமாஸ்ரயனியத்வாய. இப்ப என்ன ஹேத்து இதுக்கு? எதுக்கு இந்த மாதிரி வரணும்? எதுக்கு ராமனா பிறக்கணும்? எதுக்கு கிருஷ்ணா பிறக்கணும்னா கருணை தான் காரணம். பரம காரணிகத்தையா அவனுடைய கருணை இறங்கி வரான். சர்வ சமாஸ்ரயனியத்தை நீயத்வாய அனைவரும் வந்து அடையும்படி இருக்கணுன்றதுக்காக எங்க பிறந்தான்? இப்ப கோகுலத்துல இருந்து பிறந்தான். பிறந்ததே கூட ராமன் கூட பாருங்க காட்டுக்கு போனதுக்கு இதுவே கூட காரணமா இருக்கலாம். அயோத்தியா இருந்தாருன்னா யாரும் தெரிஞ்சிருக்க பத்தி எத்தனை போயிருக்க போறா? காட்டுக்கு வந்து இங்கெல்லாம் வந்ததுனாலதான் இங்கெல்லாம் கூட கோவில் வச்சுட்டு இருக்க. அங்கங்க போனா அதுக்கு ஐதீகம் இருக்கு அந்த கோவில்ல. அப்ப அந்த கருணையினாலதான் அனைவரும் வந்து அடையணும்னு சொல்லிட்டு அததான் மகான்கள்லாம் ஸ்தோத்திரத்தாங்க எழுக்கிற கையாது சுத்த வாயசானு பிரகலாதன கருள் பண்ண ஒரு காக்கை கருள் பண்ண சௌலபியத்தை காட்டுறதுக்காக அதெல்லாம் சுத்தி பண்ற. மானுஷியும் தனும் ஆசிரித்தம் ஒரு மனுஷ பிரிவில வந்து ஸ்வகிருதைஹி பாப கர்மபிஹி மூடாக அவஜானந்தி. எது தடுக்கிறதுன்னு கேட்டா பாபம் தான் தடுக்கிறது. ஏன் சில பேருக்கு பக்தி வருது, ஏன் சில பேருக்கு பக்தி வரலன்னா அவளுடைய பாபம் தான் காரணம். அந்த பாப விசேஷம் இருக்கிறதுக்கு பக்தியானது வராது, பிரம்மாணத்துல வராது. ஸ்வகிருதைஹி பாப கர்மபிஹின்னு போட்டுட்டார். ஸ்வகிருதைஹி பாபம் தான் யாமன்ல யாரோ பண்றான்னு சொன்னாச்சு. சொல்றதுன்றோம் பித்திருக்கள் பண்ணது நாங்க அனுபவிச்சிருக்கோம் சொல்லி சமாளி தப்பிச்சுக்கிறா. எங்க பெரியவாத பண்ணிட்டு பேருக்கா நாங்க அனுபவிச்சிருக்கோம். அப்படிலாம் எல்லாம் ஸ்வகிருதைஹி அபாவா தான் பண்றதுதான். நமக்கு நிச்சயமா அதுல பங்கு இருக்கு. நம்ம அதெல்லாம் எஸ்கேப் ஆகவும் முடியாது. நம்ம சஃபர் பண்றோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் அதுல அது இருக்க முடியாது. அப்படி பாப கர்மபிஹி மூடாக அவஜானந்தி. அதனால என்ன பண்றானா மூடர்கள்லாம் என்ன அவமதிக்கிறா. பிராகிருத மனுஷ சமம் மன்யந்தே ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷன் நானும் ஒண்ணு நினைச்சுக்கிற பூத மகேஸ்வரஸ்ய மம அனைத்துக்கும் மகேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னுடைய அபார காருண்ய ஔதாரிய சௌசீல்ய வாத்சல்யாதி நிபந்தனம் மனுஷத்வ சமாசிரய லட்சணம் இமம் பரம்பாவம். இப்படி அபார அபாரனா எல்லையில்லாத ஒரு கருணை ஒரு ஔதாரியம் சௌசீல்யம் வாத்சல்யம் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இந்த மனுஷ மனுஷத்துவ சமாச லட்சணமா இருக்கணும், அதுக்கெல்லாம் மனுஷன் எல்லா மனுஷன் அடையிறதுக்கு இதெல்லாம் காரணங்களா இருக்கணும். அதான் இமம் பரம்பாவம் ஜானந்தா, இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை அறியாமல் மனுஷத்துவ சமாசயன மாத்திரேன ஏதோ விட்டுடுறா, அபார காரணி யோகதான மனசுல தெரியல, மனுஷத்துவ சமாசன மாத்திரேன மாம் இதர சஜாத்தியம் மத்வா திரஸ்குர்வந்தி இத்தியர்த்தா. எல்லா மனுஷாலும் போய் பார்க்கலான்றதுனால என்ன நினைக்கிற எல்லாரும் வெரி காமன் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்ன்றா இங்கிலீஷ்ல, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். என்னன்னா அடிக்கடி பக்கத்திலே இருப்பா அவன் ரொம்ப பொருட்டு இருக்காது, என்னைக்கோ யாரோ வருவா பாருங்க ஒரே ஆஹா ஓகம் கண்டாடுவான், வாங்க வாங்க வாங்க வாங்க, ஏன்னா பார்த்து ஒரு வருஷம் ஆயிருக்கும் ஏதாத்துலயே இருப்பா, ஆனா அவன் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். சரி அப்புறம் இல்ல போன் வந்தா பாருங்க, போன் வருது யாரோ ஒருத்தர் வந்திருக்கா டெய்லி பண்ற போன் பண்ணுவார், நான் அப்புறம் பேசுறேன் யாரோ வந்திருக்காங்க கட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஃபெமிலியாரிட்டி இருந்தாலே அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அது மாதிரி வர என்ன பண்றான்னா இவனும் நம்மள மாதிரி ஒருத்தன் தான் அப்படின்னு மத்துவா திரஸ்குருபந்தி இத்தியர்த்தா. ஏன் சௌலபியம்னு என்னவா சுலபனா இருக்கிறது ஆக்சசபிலிட்டி, அது தமிழ்ல தப்புன்னு சொல்லல, அது புரிஞ்சுக்க மாட்டேன்ற அவளோட அஜ்ஞானம் அது. பகவான் மேல தோஷம் இல்ல, நான் சும்மா ஒரு வேடிக்கைக்காக ரொம்ப சொல்லப்ப இருக்க கூடாதுன்னு சொல்றேன், ஆனா பகவான் வந்து சொல்லப்பா இருக்கான், நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. நம்ம டெண்டன்சி பாருங்க, இப்ப நானே பாக்குறேன் இப்ப சுவாமியா இருக்கான்னா பெரிய அவ வந்து முதல்ல அடியந்தார் சொன்னா சில பேர் சொல்றதுக்கு வேகமா வச்சுட்டு இருக்கா, அவ என்ன நினைக்கிறா ஓ நம்மளை பார்த்து சொன்னார் அப்படின்னு நமக்கு ஒரு இது ஏற்படுறதே ஒழிய நம்ம தான் முதல்ல சொல்லணும்ன்ற எண்ணத்துல அவ சொல்றா பெரியவா, அது அவளுடைய அந்த பக்குவத்தை குறிக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கலையே அவரா தெரியுமே எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம கரெக்டா பண்ணோம்னா அப்ப என்ன இருந்தா அவருடைய பாவத்தை உயர்ந்த பாவம் அது, அந்த பாவத்தை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுடைய நமக்கு அந்த பக்தி இல்ல அந்த கர்மா தடுக்கிறதுன்னு சொல்றது. அவன் இருக்கிறது அவருடைய ஒரு சௌசியல இதெல்லாம் குணங்கள்லாம் இருக்கு, ஆனா சாதாரணமா இருக்க ஜனங்களுக்கு கண்ணன் தானே இடப்பையன் இல்ல இங்க வந்து பிறந்த அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான், அவளுக்கு தெரியல யாருன்னு சொல்றான். ஏன்னா அதே கண்ணனை சில பேர் ஆண்டிய பண்ணிருக்காளே மாலாக்கார எவ்வளவு பேர் சொல்றாங்களோ அவளா தெரிஞ்சுட்டு இருக்காளனோ, ஏன்னா அவள் இருக்கக்கூடிய பக்தியினால விதுரக்கு தெரிஞ்சிருக்கு பீஷ்மருக்கு தெரிஞ்சிருக்கு அக்ரூவர் எவ்வளவு பேர் இருக்கா, ஏன்னா அவளுக்கு அந்த பக்தி இருந்தது ஞானம் இருந்தது அந்த கர்ம வாசனை கம்மியா இருந்தது. சிசுபாலன்லாம் இருக்கான் வச்சுக்கோங்க, ருக்மிவெல்லாம் இருக்கான், என்ன சொல்றான் கிருஷ்ணனப்படி இல்ல துரியோதனன் இருக்கான், அதுக்காக வந்த பன்னெண்டாவது மோகாஷா மோக கர்மானோ மோக ஜானா விசேதசஹ ராட்சசீம் ஆசுரியம் செய்வ பிரகிருதி மோகினியும் ஸ்ருதாஹா. மோக மோகன்ற சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு அமோகம்னு தமிழ்ல சொல்லுவா, இந்த வருஷம் விளைச்சல் அமோகம், அமோகம்ன்றது சம்ஸ்கிருத பதம், அமோகம்னா பொய்க்கலன்னு அர்த்தம். அப்ப மோகம்னா பொய், மோகம் அப்படின்னா பொய், அமோகம் அப்படின்னா பொய்க்கல இந்த வாட்டி எனக்கு கைவிடலை அப்படின்னு சொல்றோமா இல்லையா அந்த அர்த்தம். அப்ப அமோக ஆஷாஹா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொய்யான ஆசை ஒரு டெலிவிஷன் ஒரு மோகம் அதனால ஏற்பட்ட ஆசையுடையவர்கள் அதனால மோக கர்மானஹ அப்படியே தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதுக்குண்டான கர்மா அப்படின்னு இருக்கிறதா, மோக ஞானாக பொய்யான ஞானத்தை உடையவர்கள் விசேதசா விகத சே, அதாவது அந்த இதை இழந்தவா யோசிக்கிற புத்தியோ தன்மையோ ஞானத்தை இழந்தவன் அர்த்தம். இவெல்லாம் யாருன்னு கேட்டா என்ன பண்றான்னா ராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருதி மோகினியும் ஸ்ருதாக, ராட்சசியும் ஆசுரியும் ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் அவா தன்மையை அடைந்து இவாள புத்தியும் நாசத்தை அடையிறது. யார் இவாளன்னு கேட்டா இவா தான் மாம் மூடாக அவஜானந்தி மிரசனாலும் அவாளா இவள் அவள் லட்சணத்தை சொல்றார். ஏன்னா அவளுடைய தன்மை என்ன இருக்குன்னு கேட்டா மாறி போயிடுது, ஒரு அறிவின்மையை அவ வந்து எடுத்துன்ற மம மனுஷத்துவே என்னுடைய நான் மனுஷனா வந்திருக்கேன்னு சொன்னா அதுல பரமகாருண்யாதி பரத்வ திரோதான கரீம் ராட்சசையும் ஆசுரியும் மோகினியும் பிரகட்டியும். நான் மனுஷனா வந்திருக்கேன்னு சொன்னா மனுஷனா பிறந்திருக்கேன் எப்படி எதனால பரம காருண்யாதி பரத்வ, நான் பரணா இருந்தா கூட ஒரு கருணையினால மனுஷனா வந்திருக்கேன்னு சொல்லணும்னா அந்த தன்மையை அந்த பரத்வத்தை திரோதான கருண மறைக்கக்கூடிய ராட்சசையும் ஆசுரியும் மோகினியும் பிரகிருதி ஆசிரிதாக அதை அவளால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா, அதை மறைக்கிற மாதிரி அவளுக்கு அந்த ராட்சச ஆசிர பகுதிகளா ஒரு மோகிச்சு போய் கிடக்கா அவளா. மோகாஷாகா மோக வாஞ்சிதாக நிஷ்பல வாஞ்சிதாகனு சொன்னா, ஒரு அஸ்திரமான விஷயங்கள்ல ஆசை உடையவர்கள், ஸ்திரமான விஷயத்துல அவளுக்கு ஆசை இல்லை. மோக கர்மானகன்னு சொன்னா மோகாரம்பாக, மறுபடியும் அவளுடைய கர்மா எல்லாமே மேலும் மேலும் போய் அதுல உயரத்துக்கு உண்டான கர்மாவா இருந்ததுக்கு தவிர வசதிக்கிறதுக்கான கர்மா இல்ல. மோக ஞானாக சர்வேஷு மதியேஷு சராசரேஷு அர்த்தேஷு மைச்ச விபரீத ஞானத்தையா நிஷ்பல ஞானாக, எல்லாத்துலயும் விபரீதமான ஞானம். ஞானம் வந்து மூணு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து யோகசாஸ்திரத்துல படிச்ச பேர் தர்மி தர்மம்னு பெயர், தர்மி தர்மம்னு பெயர். இப்ப அந்த சேர் இருக்குன்னு சொன்னா சேர் தர்மி, சேர்ல வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சேர் தர்மி, ப்ளூன்றது தர்மம். இப்ப அந்த ப்ளூ கலர் சேர ப்ளூ கலர் சேராவே கிரகிச்சுக்கிறது உண்மையான கரெக்டான ஞானம். சேர கிரகிச்சுக்கிறோம் ஆனா ரெட்டு சேர்னு தெரிஞ்சுக்கிறான் ஏதோ காரணத்தினால. அப்ப தர்மிய கிரகிச்சுக்கிறான், தர்மத்தை சரியா கிரகிக்கல. இது ரெண்டு. மூணாவது அதை டேபிளா பாக்குறது, வேற ஏதாவது இதுவா பாக்குறது. இப்ப தர்மியிலேயே குழப்பம். இந்த மாதிரி விபரீதமான ஞானங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்காம வேற ஏதாவோ புரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதெல்லாம் ஏ வருதுன்னா அதெல்லாம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் கர்மா வாசனான படிப்படிய காரணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி என்னிடத்திலையும் என்னை சேர்ந்தவற்றிலும் அர்த்தேஷு மைச்ச விபரீத ஞானத்தையா நிஷ்பல ஞானாக, தப்பா புரிஞ்சுட்டு தப்பாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா அவெல்லாம். விஜயத்ததா சர்வத்திர விகத யாதார்த்த ஞானாக, அனைத்து விஷயங்களிலும் உண்மையான அறிவை பெறாதவர்கள். மாம் சர்வேஸ்வரம் சர்வேஸ்வரன் என்னை இதர சமம் மத்வா, சகல இதர விசஜாதியன் சொல்லணும் பெருமான். தன்னை காட்டிலும் ஒத்தார் இல்லாத ஒத்தார் நிக்காரு இளையாத மாமாயான்னு அவர் சொல்றாரு இல்லையா. தனக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது, தன்னை மிக்க தாண்டி யாரும் கிடையாது, எல்லாமே அவனுக்கு இருக்கிறவா தான். ஆனா அவன் எப்படி நினைச்சுக்க எல்லாரும் இதர சமம்னா இவனும் மிச்ச பேர் மாதிரி ஒன்னம் வந்தன் அப்படின்னு நினைச்சிட்டு, எத் கத்து மிச்சந்தி என்னை குறிச்சு எதை பண்ண நினைக்கிறாளோ, எத் உத்திஷ்ய ஆரம்பான் குருவத்தே தத் சர்வம் மோகம் பவதி இத்யர்த்தா. அவளுடைய செயல்கள் எல்லாமே என்னவா இருக்கு, எல்லாம் வீணா போறதுன்னு அர்த்தம். எதுவும் அவளுக்கு பலனை கொடுக்க போறது இல்லை. ஏன்னா உண்மையான என்னுடைய நேச்சர் அவ புரிஞ்சுக்கலன்னு சொல்ற. சரி, இதுக்கு இன் கான்ட்ராஸ்ட் மகா ஆசிரிதாக அடைந்தவர்கள், அதை ஆசிரியத்து இருப்பவர்கள் ஸ்ரை, அந்த ஆசிரிய இது அதாவது அதுல அது அந்த பக்கம் போனவான்னு அர்த்தம், அதை வச்சுட்டு இருக்கவா அர்த்தம். இதுக்கு நேர்மாற யாரு இருக்கான்னு கேட்டா, மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்தி அனன்ய மனசக ஞாத்வா பூதாதின் அவ்யயம். மகாத்மானஸ்து இந்த தூன்ற பதம் சில சமயம் அந்த டிஃபரன்ஸை காட்டும். மகாத்மானஸ்து அப்படின்னா மகாத்மாக்களோ தமிழ் சொல்லமோ இவர்களோ, அவ என்ன பண்றாங்க கேட்டா பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக, அவ என்ன பண்றாங்க கேட்டா பின்னாடி சொல்லப்படுற எல்லாத்துக்கும் வந்து இது இந்த புத்தியினுடைய பேதங்கள்லாம் பின்னாடி சொல்லப்படுறாரு. எப்படி கிரகிச்சுப்பான், சத்வகுணம் ஓங்கியிருந்தா என்னதை கிரகிச்சுப்பான், ராஜத குணம் இருந்தா எப்படி கழிச்சுப்பான், தாமத குணம் எப்படி கழிச்சுன்னா பின்னாடி எல்லாத்துக்கும் விசாரமா வரப்போறது பின்னாடி. அதனால இப்ப இவால அப்படின்னு கேட்டா தெய்வீம் பிரகிருதி மாஷ்டாக, ஒரு தெய்வத்தன்மையை அடைந்தவர்கள் பஜந்தி என்னை பஜிக்கிறார்கள். எப்படி அனன்ய மனசா, அனன்ய மனசான்னு சொன்னா ஒன் பாயிண்டட் டிவோஷன், வேற எங்கேயும் போகாம. அப்படி ஞாத்வா பூதாதின் அவ்யயம், என்னுடைய இந்த ஐஸ்வர்யங்கள் பூதங்கள்லாம் இருக்கணும், என்னுடைய இந்த இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுன்னு என்ன பண்றா, என்னை ஒரு ஒருமித்த ஒரு இதோட என்ன வழிபடுறான்னு சொல்றார். ஏது ஸ்வகிருதைஹி புண்ணிய சஞ்சயைஹி மாம் சரணம் உபகம்ய வித்வஸ்த சமஸ்த பாபந்தாக. அங்க போட்டுண்டார் பாபராசிபிகின்னு போட்டுண்டார், அங்க பாபத்தினாலும் போட்டுண்டார், இங்க புண்ணிய சஞ்சயைஹி அவா பண்ண புண்ணிய விசேஷம். அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. அதுக்கு பெருமாளுடைய ஒரு சுக்ருதம், இவா பண்ண சுக்ருதம், பெருமாளுடைய ஒரு கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம், நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் ஏற்படுதுன்னு. அப்படி புண்ணிய சஞ்சயின்னு சொன்னா அவர் பண்ண புண்ணியத்தினால மாம் சரணம் உபகம்ய, என்ன சரணம் அடைஞ்சி வித்வஸ்த சமஸ்த பாப பந்தாக, அனைத்து விதமான பாப பந்தங்கள்ல இருந்து விடுபட்டது, விடுபட்டவன் அர்த்தம். அதான் பாஷ்யக்காரர் வந்து யமுனாச்சாரியத்தை பத்தி தண்ணி நிகழ்ச்சி எத் பதாம்பூர்க தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா, எவருடைய திருவடி தாமரை தியானம் பண்ணதுனாலேயே வித்வஸ்த நான் வந்து அனைத்து விதமான பாப்பங்கள் இருந்து விடுபட்டேன்னு தன்னை சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி தெய்வீம் பிரகிருதி மாஷத்தாகா, ஒரு தெய்வத்தன்மையை அடைந்து மகாத்மனாகாத்தே என்ன பண்றாவா, பூதாதின் அவ்வியம் வாங்மனசா கோச்சர நாம கர்மஸ்வரூபம், வாங்மனசா அகோச்சர நாம கர்மஸ்வரூபம், வாக்கினாலும் மனசினாலும் எட்ட முடியாத. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கே லௌகிகமாவே மனசுல சில விஷயம் படுறது, ஆனா வெளில சொல்ல முடியாம தவிக்கிறோம், இல்ல அது இல்ல எப்படி சொல்றது தெரியலன்னு சொல்றோம். அதனால தான் வாக்கு மனசு இரண்டுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றோம். ஏன்னா சில பேருக்கு சாமர்த்தியம் இருக்கு வாக்கால சொல்லிடுற, சில பேருக்கு சொல்ல முடியல ஏன்னா அந்த வாக்கு சக்தி இல்ல, ஆனா மனசுல புரிஞ்சுக்கிட்டாத இப்படி அது ரெண்டுமே முடியாது. இங்க மனசாலும் வாக்காலும் அகோச்சர நாம கர்ம ஸ்வரூபம், அவனுடைய பெயர் என்ன செயல் என்ன ஸ்வரூபம் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. பரம காரணிகதையா சாதுபரித்ரானாய மனுஷ்யத்வேன அவதீர்ணம் மாம் ஞாத்வா, எதுக்காக பிறந்திருக்கார் பகவான், பரம காரணிகதையா சாது பரித்ராணாய, இன்ட்ரக்ஷன்லயே போட்டுட்டார் பாஷ்யகாரர் எதுக்கு அவதாரம் அப்படின்றது சொல்லிட்டு. அக்ரூர மாலாக்காராதீ பரம பாகவதான் கிருத்வா பாண்டு தனி யுத்த பிரோத்சாகன வேதாந்த விஷயம் ஞான கர்மானுகிரகீதம் பக்தி யோகம் அவதாரயமாச பூபார முதல்ல போட்டிருப்பாரு. பூபார அவதாரண அபதேசேன அஸ்மதாதீனாம் அப்படி சமாசீனத்வாய அவதீரிய, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் அந்த எப்பதாம் போருகருக்கு கீழே 41வது பக்கத்துல போட்டுக்கார், 41st பேஜ்ல முதல்லயே இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துறாரு காரணத்தை, இந்த பூமியினுடைய பாரம் இருக்கணும் அத இது பண்றதுக்காக. அது அப்படியே ஓட சொல்வர் எதுக்குன்னு சொல்லிட்டு பக்திய வளர்க்கறதுக்காக, பக்தி யோகத்தை தெரிவிக்கிறதுக்காக பாகவதாலெல்லாம் தன்னை வந்து ஆசிரியக்கின்ற காரணத்துக்காக இந்த பக்தி யோகத்தை வந்து அவதாரம் பண்ணினார் அப்படின்னு அங்க சொல்றாருன்னு அதே இதுதான் இங்க சொல்றாரு. இப்போ எதுக்காக கேட்டா சாது பரித்ராய மனுஷ்யத்வேன அவதீர்ணம் மாம் ஞாத்வா அனன்ய மனச மாம் பஜந்தி, அப்படிப்பட்டவர்களை அறிந்து கொண்டு என்னையே பஜிக்கின்றனர். மத் பிரியத்வ அதிரேகேன மத் பஜனேன வினா மனசாச்ச ஆத்மனச்ச பாக்கிய கர்ணானம் தாரணம் அலபமானாக, என்னிடத்துல பக்தியை செலுத்த முடியலன்னா ஒரு தவிப்ப வாழ்க்கலாம். நமக்கு எப்படி இருக்கு கேட்டா ஒரு நிமிஷம் மூச்சு விட முடியல தவிப்பு தெரியுது நமக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் இல்ல தாகம் பயங்கரமா அழைச்சிருது இனிமேல ஒண்ணும் பண்ண முடியாது தீர்த்தம் தீர்த்தம் அடிச்சுக்கிறோம் இல்ல மூச்சு விட முடியல அடிச்சுக்கிறோம்னா அதுதான் நம்மளுக்கு என்னன்னு கேட்டா அவங்க எல்லாம் ரெண்டு சேர்த்துக்கிட்ட நமக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா எனக்கு தான் சொல்லணும். அவளுக்கு அப்படி இல்லை, பகவத் சிந்தனம் போயிட்டு அப்படின்னா உடனே எதையோ இழந்துட்டா மாதிரி அவளுக்கு ஒரு இது அழுவார் வந்து இப்பெல்லாம் கதறார் காணவாரா என்ன கேட்கிறாரு, எங்க தெரியும் காணாம போயிட்டா வந்து எனக்கு காட்சி கொடுக்க கூடாதா, அந்த அனுபவத்துல இருந்துட்டு இருக்கார். அந்த அனுபவம் போயிடுத்துனா அவளுக்கு என்ன ஆகுதுன்னா தாரணம் அலம்பமானாக, அவளை தரிசிக்க முடியல அவளால், அந்த அனுபவம் தான் அவளை அந்த போஷணமே அந்த அனுபவம் தான். அப்படிப்பட்ட மத் பஜனைக பிரயோஜனாக பஜந்தே, பகவான பஜிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா அந்த பஜித்தல் தான், வேற ஒன்றும் இல்லை. போவான் போகின்றாரே ஆண்டால், போவான் போகின்றாரேன்னா என்ன, நம்ம போற வாக்கிங் மாதிரி இல்லை, நம்ம வாக்கிங் போயிட்டு கூட நிறைய எடுத்துட்டு போறோம், அதை போட்டு கேட்கணும் இதை போட்டு கேட்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அங்க வாக்கிங் போறதுக்குன்னா வாக்கிங் போறதான், வேற பிரயோஜனமே கிடையாது. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுவோம், இந்த உபன்யாசம் கேட்போம், இதெல்லாம் எதுவும் கிடையாது. வாக்கிங் இல்ல போன் கால் தான் மிஸ் பண்ற சில இது பண்ற அதெல்லாம் கிடையாது. வாக்கிங் எதுக்கு போறதுன்னா போவான் போகின்றாரு, போறது மட்டும்தான் பிரயோஜனம். அது மாதிரி என்ன பஜிக்கிறது என்ன பிரயோஜனம் கேட்டா பஜிக்கிறது மாத்திரம் தான் பிரயோஜனம். அப்படிப்பட்டது சததம் கீர்த்தையந்தோ மாம் எதந்தச்ச திருடபிரதாக நமத்தியந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே. 14 திருப்பி அவளை பத்தி சொல்றார். சததம், சததம்னா சந்ததம், சந்ததம் பாகிமாம் பாட்டுலாம் பாருங்க, சந்ததம்னா ஆல்வேஸ், சததம்னா எப்பொழுதும் கீர்த்தயந்தக மாம், புலோகர் சிரிக்க நின்னாடி. மூணாம் பத்துல ஆழ்வார் சொல்றார் இப்படிலாம் பண்றாங்க. பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றமின் பேதமை தீர்ந்தேன்னு இப்பப்பா நாம சங்கீர்த்தனம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு, அந்த சம்பிரதாயமானது இருந்திருக்கு. ஏன்னா ஆழ்வார் அதுக்கு எழுதுன்னு சொல்கிறார், அதில் தலையினோடு ஆதனம் தட்ட அப்படி குதிச்சுலாம் ஆயிருக்கா அந்த காலத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கா. அந்த பதினோரு பாட்டில் எவிடன்ஸ் கொடுக்குறாரு இப்படிலாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பண்றார், நமஸ்யந்தா கீர்த்தயந்தா மாம், என்ன என்னுடைய கீர்த்தனத்தை பாடி, யதந்தா திடபிரதாகா, அதுலேயே திடமான விதத்தை உடையவர்கள், அவா நித்திய யுக்தாக, எப்பொழுதும் என்னோடு கூடியவர், மாம் பக்தியா உபாசத்தே, பக்தியோடு கூட என்னை உபாசிக்கின்றனர். அத்தியர்த்தம் மத் பிரியத்வேன, அத்தியர்த்தம்னா வெகுவாக, மத் பிரியத்வேன என் மேல கூட பிரீத்தி இருக்கணும், அதனால மத் கீர்த்தன யதன நமஸ்காரி வினா க்ஷணானு மாத்திரேபி. என்னமோ இருக்கா சில பேர்லாம் நம்ம தெற்கு தேசத்தில் நம்ம நம்ம ரொம்ப வசதியாக நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் வடக்குல தான் பக்தி நிறைய இருக்கு. ஏன்னா அவாவா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிருந்தாவன் அந்த இடத்துல போனோம்னா அங்கேயே இருக்கா, அங்கேயே இருக்க வேண்டியது. ஸ்ரீரங்கத்தில் போய் சில பேர் இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எங்கப்பான் இருக்கா ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநாசி மாதிரி நார்த்தில் அந்த விரஜபூமியிலேயே நம்ம தேசத்துக்கார இல்லை வெளிநாட்டுக்காரன் கூட வந்து அங்கே இருந்துருக்கா. ஏன்னா அங்கே இருக்கணும் அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்னன்னா டெய்லி இந்த பரிக்கிரமா போறது வர்றது இதே தான் கிடையாது. நாம சங்கீர்த்தனம் அதுவும் நீங்க அந்த இதுக்கு எல்லாம் போயிருக்கல கண்டிப்பா மறந்து இந்த மண்ணில் உகுந்து புறணும் இடம் இருக்கு, ரமன் ரேத்தி இருக்கு இல்லையா, அங்க அப்படியே உள்ள பார்த்தல ஏகப்பட்ட புரிசா இருக்கும், அங்க எல்லாம் வயசானவெல்லாம் உட்காந்து மாலையை விட்டு உட்காண்டே இருக்கா உள்ள. என்னன்னா வேற ஒன்றும் கரிமை கிடையாது அவளுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க வந்துட்டு அவள் வந்து அந்த உட்காண்டு ஜம பண்ண வேண்டியது, ஏதாவது ஆகாரத்தின் போது வெளில வர வேண்டியது, திருப்பி இதே தான் பாகவதம் வாசிக்கிறது. இப்படியே இன்னும் இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கானா, அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பான் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி மத் கீர்த்தன யத நமஸ்காரி வினா, அதெல்லாம் இல்லாம க்ஷணானு மாத்திரே அப்படி ஆத்மதாரணம் அலபமானாக, ஜலத்திலேருந்து வெள்ள எடுக்கப்பட்ட மீன் மாதிரி தவிக்கிற என்னுடைய அனுபவம் இல்லாம, மத் குண விசேஷ வாச்சீனி மண் நாமானி ஸ்மிருத்வா புலகித சர்வாங்காக. இதுக்கும் ஆழ்வார் தான் திருப்பியம், எத்திரம் உரையினோடு இணைந்திருந்து இணங்கி எங்கிருந்த எளிவேன்னு பாக்குறோம், எங்கிருந்த எளிவேன்னு சொல்லிட்டு மூச்சையாடுற ஆறு மாசம் சம்பிரதாயமா சொல்ற விஷயம், எத்திரம் உரையினோடு எப்படி இப்படி கிட்ட இருந்துட்டு எப்படி இந்த உரலை போய் கட்டு இருந்தியே இப்படி ஒரு சொல்லப்பியமா அப்படின்னு நினைச்சார். ஆறு மாச காலம் மூர்ச்சையிட்டார் அப்படியே, அந்த அளவுக்கு அவளுடைய ஒரு குணத்துல ஈடுபாடு. மத்குண விசேஷ வாச்சீனி மண் நாமானி ஸ்மிருத்வா, அதை நினைச்சு நினைச்சு எங்கிருந்து எளிவேன்னு எழுந்திருந்து நினைச்சுட்டாரு, நினைச்சிட்டு என்ன பண்ண மூச்சையாடு. புலகித சர்வாங்காக ஹர்ஷ கத்கத கண்டாக ஸ்ரீ ராமநாராயண கிருஷ்ண வாசுதேவ இது ஏவம் ஆவீனி சத்தம் கீர்த்தயந்தா. ஸ்ரீராம நாராயணா கிருஷ்ணா வாசுதேவான்னு எப்ப பாரு அவ சொல்லிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட சததம் கீர்த்தயந்தா ததாயேவ யதந்தா, அப்படியே முயற்சி பண்ணிட்டு மத் கர்மசு அர்ச்சனாதிகேஷு பந்தன ஸ்தவன கரணாதிகேஷு தது உபகாரகேஷு பவன நந்தன வன கரணாதிகேஷு, பவன நந்தன வன கரணாதிகேஷு சொன்னா அதுக்கே தோட்டம் எடுக்கிறது. பெரியாவர் பாசங்களை பார்த்தா அத்தனை பூ பேரெல்லாம் சொல்றாரு, புஷ்பம் சொல்றாருன்னா அதை வச்சிருக்காரு, வச்சிருந்து அத்தனை இந்த பூ சூட்ட வார அந்த பூ சூட்ட வார சொல்லிச்சு அத்தனை பூக்கள் இருந்திருக்கு. எப்படின்னு நம்ம உண்மையே தெரியல, நம்ம தெரிஞ்சுதான் மல்லி முல்ல ஏதோ பூக்காரி கொண்டாந்து தெரியுது. அப்ப அந்த காலத்துல இதே தான் சொல்லுங்க தெரியல, செண்பக பூ கொடுத்துட்டவன் நிறைய சொல்றாரு. அப்பனா அவளுடைய இதுவே இதுதான், ஒரு பூ பூத்தா கூட ஆஹா பெருமாளுக்கு நீங்க பூ பூத்திருக்கு, இதே சிந்தனம் தான் இந்த பூ பூக்களையே இந்த பழங்கா காய்களையா எல்லாம் பகவானை சமர்ப்பிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பக்தி அதுதான் அவளுக்கு எண்ணமே. திட சங்கல்பாக யதமானாக, திட சங்கல்பாக யதமானாக, அதாவது சில விஷயங்கள் சொல்லணும்னு தோன்றது. பகவான் யாருக்கு எப்படி பக்தி கொடுப்பான்னு சொல்ல முடியல. நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவ இதில் பிறந்திருக்கோம், கொஞ்சம் இது உண்டு நமக்கு, அந்த நிறைய இது உண்டு. எங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் வந்து படித்தான், அந்த பையன் வந்து இன்னைக்கு சொன்ன பிற்படுத்தப்பட்டோர் அந்த இதுல சேர்ந்தவன். திருவள்ளூர் தாண்டி எங்கேயோ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பையன், ஹரிஜன் ஃபேமிலி வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க பையன். அவளுக்கு இந்த வாசனே கிடையாது. எந்த வாசனை கிடையாது? இந்த வைஷ்ணவ வாசனைலாம் கிடையாது. ஏதோ ஊர் ஊரில் ஒரு கோவில் இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கான். அந்த பையனுக்கு திடீர்னு உறுதி ஏற்பட்டு அவனுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்து அவனுக்கு விசுவாசம் வந்து அவன் வந்து பேசினான்னா நமக்கு வெக்கமாக இருக்கும். அவன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல காத்தால திருவாரணம் பண்ணிட்டு சாப்பிட்டு வர்றது தாங்க, அதுவும் சாப்பிட்றது இல்லை. அவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்கா, ஏதோ அவனுக்கு உண்டானது. அதை அந்த தேவ அந்த பண்ணுற மூர்த்திக்கு அவன் அதை காமிச்சுட்டு அதை சாப்பிட்டு வரான். அதுதான் மேய்ச்சபடி வெளில சாப்பிட்றதே இல்லை. வெளில அங்கேயும் தருவான், கிராமத்துலேருந்து மெட்ராஸ் சீப்பா கிட்ட யூனிவர்சிட்டி வந்து திரும்பியும் போகணும். போச்சு என்ன பண்ணுவான்னா பூ வாங்கிட்டு போவான். பாரிஸ் போயிட்டு போய் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் உட்காந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது. இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஒரு வாட்டி இப்போ இந்த எம்ஏ படிக்க வந்தான். ஏதோ வாசல் வந்து நான் படிக்க முடிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 10 பேர் 15 பேர் சேர்ந்து அகோபிலத்தில் 3 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு அதில் புஷ்ப செடி தான் வச்சு ஆளு கால் மாற்றிட்டு அதை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது தெரியாது. பட் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பக்தியை யாருக்கு கொடுப்பான்னு தெரியாது. பகவான் இங்கே இருக்கிற இதெல்லாம் விட்டுட்டு என்ன சின்ன வயசு தான், 20 கல்யாணம்லாம் பண்ணிக்கிறவங்களும் இருக்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 5-6 பசங்க அங்கே போய் தான் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு இடத்த வாங்கி அங்கே பூவெல்லாம் வச்சு அதுக்கு ஏகப்பட்ட அப்போசிஷன் நல்ல காரியம் பண்ணுறதாங்க வச்சுக்கோ, எல்லாரும் முதல்ல என்ன கூட உனக்கு கொடுன்னு வா. அது மாதிரி அங்கே போய் இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி நிறைய பேர் இருக்கா. நமக்கு நம்ம நமக்கும் பையன் ஆனால் சர்டிஃபிகேட்டை பார்த்தா அவன் வந்து அந்த இந்த இது சர்டிஃபிகேட் பிரகாரம் வேறு, அது என்ன நம்ம தெரியாது. ஆனால் அவனை பார்த்தோம்னா பேசினாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அவளுக்கு அந்த பாஷை வர்றது கஷ்டம். ஆனால் பார்த்தோம் வச்சுக்கோங்க அப்படி இருக்கான் சொரூபமா, கண்டிப்பாக எந்த தெய்வீக ஏன்னா இப்போ தான் எல்லாம் கேட்பான் பார்த்தா. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கா, அவெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்ம இது மாதிரிலாம் இருக்காது, இவ்வளோ நல்லா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி அவன் பேசுறது சொல்றதெல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், புஷ்பம் தத்து கொடுக்கணும், இதே தான் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க. அப்ப பவன நந்தவன கருணாதிகேஷு திட சங்கல்பாக யதமானாக, எல்லாம் இருக்கிறதெல்லாம் அவன் சொத்து அப்படின்னு இருக்க. பக்தி பார அவனமித மனோபுத்தி அபிமான பதத்வய கரத்வய சிரோபிகி அஷ்டாங்கைகி என்ன பதங்கள் கொடுக்கறாங்க. இப்போ அவளோட தலையானது அவளுடைய மனசு தலை எல்லாமே தாழ்ந்திருக்கான். ஏ எப்போ தாழ்ந்துருக்குன்னு கேட்டால் ஏதாவது வெயிட் இருந்தால் தான் இல்லையா, வெயிட் இருந்தால் தான் தாழ்ச்சியே ஏற்படும். இந்த மரத்தெல்லாம் சொல்லி சுபாஷம் சொல்கிறான், தரவகா என்ன சொல்கிறான், எல்லாம் நல்லா பவித்திருக்கச்சு தாழ்ந்துருக்கு, மேகம் ஜலத்தை கொடுக்கச்சு ரொம்ப கீழே இருக்கு. அப்போ அந்த மாதிரி பெரியவாளும் அவளுக்கு எவ்வளோ இது இருந்தாலும் தாழ்ச்சியோடு இருப்பாங்கன்னா சுபாஷித்தங்கள்லாம் இருக்கு. இப்போ இவாளாம் ஏன் தாழ்ந்திருக்கானா, பக்தி பாரமா, அவ்வளோ பக்தி இருக்கிறனால அந்த பாரத்தினால அவனமித்த மனோபுத்தி அந்த பக்தி என்ன பண்றது அவளை அப்படியே அவளை தாழ்த்துறது. மனசு என்ன, புத்தி என்ன, அபிமான பதத்வய கரத்வய சிரோபிகி, கையை கூப்பின்னு இருக்கா எப்ப பாரு, அந்த கால் கை எல்லாம் இருக்கிறது எதுக்குன்னு கேட்டா அஷ்டாங்கைகி, அஷ்டாங்கைனா அதுல அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்றாரு, அஷ்டாங்கைகி அசிந்தித பாம்சு கர்தம சர்க்கராதிக்கே தராதலே தண்டவது பிரணிபதந்தா, எதையும் பார்க்கறது இல்லை திரையில. அப்படியே என்ன பண்றா, புரிந்து சேவிக்கிற அப்படியே. இதுதான் பாஷ்யகாரனுடைய இதை சொல்லச்சு சரித்திரத்தை சொல்றாள்னோ, திருக்கோஷ நம்பிய அவர் தான் வர்ற ஸ்ரீரங்கத்தில், இவருக்கு உடம்பு திருமேனி இதுவா வந்து பார்க்க வர. ஆமா, அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு பாஷ்யகாரருக்கு என்ன பண்றன்னா, ஏதோ இந்த காலத்துல இருக்குன்னு சொல்லுவான், அந்த சிலதெல்லாம் பேர் சொல்ல முடியாது. இந்த காலத்திலேயே பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இப்ப ரீசெண்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பீடாதிபதிக்கு ஏதோ நம்மளுக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த ரெக்கார்டிங்ல இருக்குதான் சொல்றேன். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கும்பலுக்குள்ளேயே ஏகப்பட்ட இது இருக்கு. இது இந்த மாதிரி இருந்தாலும் வச்சாலாம், இந்த காலத்திலேயே அது மாதிரி வச்சான்னு சொல்லுவா. அப்ப அந்த காலத்துல பாஷ்யக்காரருக்கு இது பண்ணப்ப அவர் வர, இவர் உபவாசமா இருக்கார். ஏன்னா தன்னுடைய பெரியவாள் எதுன்னு கேட்டா தனக்கு எந்த உதவினா தான் தான் காரணம், தான் சக்தி போல உபவாசம் இருக்காரு. அப்ப திருக்கோஷன் வர வந்தா அந்த காவிரி ஆத்து மண்லயோ எங்கேயோ பாஷ்யக்காரன் மண்ணில் விழுந்து விழுந்து சேவிக்கிறார். திருமையினில் அசக்தனா இருக்கார், இருந்தாலும் அந்த வெயிலே அவன் மண்ணில் விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சா என்ன சொல்லணும், பெரியவா போறா சேவிக்காதரா போகணும் சொல்லணும். அவர் ஒண்ணுமே சொல்லல. பத்து பேர் இருக்காரு, ஒரு 4 தடவை ஆச்சு, 8 தடவை ஆச்சு, 10 தடவை ஆச்சு, 12 தடவை ஆச்சு. இவரா இவரை விடுறவரா இல்ல, சரி என்னால அவதான் முடியும், இவரும் எழுந்துக்கல சேவிச்சுதான் இருக்காரு. அப்ப ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார்னா கதறி அடிச்சுட்டு போய் தூக்கினார். அவர் வெத்தாரா என்ன பண்ண தெரியாது, அந்த அளவுக்கு பக்தி இவர் மேல தூக்கி வாரி போட்டார். என்ன சுவாமி இது உங்களுக்கு ஒரு கருணை கிடையாது அவனுக்கு, இந்த மாதிரி இவர் முடியல பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரா யாருன்னு கேட்டா, அவர் தான் அந்த மடைப்பழம் வந்த மடைப்பள்ளி வந்தோம்னு சொல்றோம்னோ கிடாம்பி ஆச்சா, அவர் என்ன பண்ணது, அவர் அவரை தான் நியமிச்சார். அதுக்காக தான் அந்த சோதனையை பண்ண, இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு பக்தியோட ஒருத்தன் அவரோட பார்த்துட்டு இருந்தேன், இனிமேல் நீ தான் வந்து அவருக்கு பிரச்சனை சாதிக்கணும்னு சொல்லி சொன்னா சம்பிரதாயத்தை சொல்ற. அது மாதிரி அதான் எழுதியிருக்காரு. எழுதினா மட்டும் போறாது, எழுதி பண்ணி காமிச்சவர். அதனால சொல்ல வந்தேன், ஏன்னா நம்ம கூட 4 விஷயம் பேசிட்டு போயிடலாம், வெளில வந்து பார்த்தா அதெல்லாம் நான் சொன்னேன் ஆமான்னு சொல்லிட்டு போறோம். அஷ்டாங்கைகி அச்சிந்தித பாம்ச கர்தம சர்க்கராதிக்கேக்கு என்ன இருக்குன்னு பாக்கறது இல்ல, அப்படியே வந்து சேவிக்கிறது. தராதரே தண்டவத்து பிரணிபதந்தா இல்லையா, தண்டவத்துனா தண்டவத் பிரணாம் சொல்வா, அந்த மாதிரி அப்படியே உயர்து. சததம் மாம் நித்திய யுக்தாக நித்திய யோகம் அகாங்கமான ஆத்மவந்தோ மத் தாஸ்திய விவசாயினா உபாசத்தே. என்ன பண்றா வாழ எப்போதும் கூடி இருக்க பிரிவே கிடையாது. நித்திய யோகம் ஆக்ஷம் ஆகாங்கமான எப்பயும் எம்பெருமாள் சேர்ந்திருக்கணும்னு ஒரு எண்ணம் அவளும். ஆகாங்கனா ஆசை, ரெண்டு படமும் உண்டு, ரெண்டுமே ஒண்ணுதான். காங்க்ஷ தாத்து ஆகாங்கமான அதை பார்த்து கொண்டு என்ன பண்ணா ஆத்மவந்தா மத் தாஸ்திய விவசாய உபாசத்தை. எம்பெருமானுக்கு அந்த தாசியத்துவத்தை சுமந்து இந்த வேலை இருக்க அவாதான் யாரும் கேட்டா அந்த நித்திய யுக்தாகன சாதிச்சார். அடுத்து இதுலயே பிரபேதம் ஒண்ணு சொல்றார் 15வது பத்தியத்துல, ஞான யஜ்ஞேன சாப்பியன்யே யஜந்தோமாம் உபாசத்தே ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இன்னும் சில பேர் என்ன பண்றனு கேட்டா, இவா இவாளோட ஒரு ஸ்டேஜ் முன்னே பண்ணியா இருக்கா அவ, அதாவது ஞானத்துல ஊண்டி இருக்கா, இன்னும் இவாள மாதிரி ஒரு பரிபக்கம் அடையாம இருக்கலாம். அவ என்ன பண்றா கேட்டா, ஞான யஜ்ஞேன சாபி அந்யே அந்யே யஜந்த மாம் உபாசத்தே, ஞான யஜ்யத்தினால் என்னை அவர்கள் வழிபடுகிறார்கள். ஏகத்வேன பிரதத்வேன பகுதா விஸ்வத முகம், ஒன்றாகும் பலவாறாகும் எங்கும் நிறைந்தவனாக கரந்தெங்கும் பறந்தலும் சொல்லக்கூடிய அந்த மாதிரி என்ன வந்து அவ உபாசிக்கிறாள். அந்யேபி மகாத்மான அவால மகாத்மா மகாத்மாக்கள் தான் பூர்வோக்தைகி கீர்த்தனாதிபி ஞானாக்கியன யஜ்யனச்சு யஜந்த மாம் உபாசத்தே. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கீர்த்தனாதிகள்லாம் 12, ஆனா அதுல முக்கியமா என்னது, ஞானாக்கியன யஜ்ஞன என்னை யஜிக்கிறார்கள் அல்லது என்னை பஜிக்கிறார்கள். கதம் பகுதா பிருதத்வேன ஜெகதாக்காரேன விஸ்வதோமுகம், அதாவது ஈடுபாடு சில பேருக்கு எதுல வந்து சொல்ல முடியாது, அர்ச்சையில ஈடுபாடு ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒருத்தருக்கு அந்த பரத்துல இருக்கலாம், இல்ல அவதாரங்கள்ல இருக்கலாம், அந்த மாதிரி பரிச்சை அவளுக்கு பகுதா பிருதத்வேன ஜெகதாக்காரேன விஸ்வதோமுகம் விஸ்வ பிரகாரம் அவஸ்தம் மாம் ஏக்கத்தேன உபாசத்தே. இதுக்கு என்ன சொல்றானா, சர்வம் கல்விதம் பிரம்மன் உபனிஷத் வாக்கியம் இருக்கு, எல்லாம் பிரம்மம் தான், எல்லாம் பிரம்மம் தான் சொல்லிட்டா இப்ப அதுல சிக்கல் வருது. ஆனா அத்வைதிகள் என்ன பண்ற, பிரம்மத்தை மாத்திரம் ஒத்துட்டு மிச்சத்தையும் மித்யான்னு சொல்ற. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எதையுமே மித்யா இல்ல, எல்லாமே உண்மை. பிரகிருதி இருக்கு, ஜீவாத்மா இருக்கான், பிரம்மாத்மா இருக்கான், அனைத்தும் பிரம்மான்னு சொன்னா மிச்ச விஷயங்கள்லாம் பிரம்மத்துக்கு சரீரமா இருந்துருக்கு, பிரம்மம் வந்து ஆத்மாவா இருந்துருக்குன்னு நிர்வாகம் பண்ற. அப்ப எப்படி ஆத்மா எல்லாத்துலயும் இருந்துட்டு இருக்கோ, அப்ப எல்லாத்தையும் பார்த்து ஆத்மான்னு சொல்லலாம். எப்படி இந்த கை கால்லாம் பார்த்து எல்லாமே நான் தான் சொல்றோம், நம்ம விவகாரத்துக்கு என் கை என் கால்னு சொன்னா கூட நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை, எல்லாமே நான் தான் சொல்றோம். அது மாதிரி எல்லா இடத்துலயும் பிரம்மமானது பரவி இருக்கு, அவன் தான் அவன் நம்பிதான் எல்லாம் இருக்கிறதுனால அவனே காரணமா இருக்கான், அவனே காரியமா இருக்கான், எல்லாம் அவனே இருக்கான். அந்த மாதிரி அவனை ஏகத்வேனு சொன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி வச்சுக்கலாம், பகுத்வேனு சொன்னா சிருஷ்டிக்கு பின்னாடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்றாகவும் பலவாகவும் அவன் என்ன பண்றா, ஜெகதாக்காரேன எதையும் விடாம அவனை உபாசிக்கிறது. விஸ்வதோ முகம்னா விஸ்வத்துக்கு பிரகாரமா இருந்துருக்கான், அப்படிப்பட்ட என்னை ஏகத்வேன உபாசத்தே. ஏதத்துத்தம் பவதி பகவான் வாசுதேவ ஏவ நாம ரூப விபாக அனர்ஹ அதிசூக்ம சிதசித் வஸ்து சரீரா சன்னு சத்து சங்கல்பா விவித விபக்த நாம ரூப ஸ்தூல சிதசித் வஸ்து சரீரா சியாம் இது சங்கல்பிய ச ஏகதா ச ஏகதேவ ஏவ. சரி, இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்னா, பகவான் வாசுதேவ ஏவ, பகவான் வாசுதேவனே நாம ரூப விபாக அனர்ஹ. நேமன் ஃபார்ம் சொல்றோம்னா, இப்ப நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் நேமன் ஃபார்ம் இல்லாம கன்சியூம் பண்ண முடியாது. அப்ப பிரளயம்னா என்னன்னு கேட்டா, இந்த நேமன் ஃபார்ம்ல டிஸ்டிங்ஷனே இல்லாம எல்லா விஷயம் கலந்து கட்டி இருக்கிறது. இது இது வந்து இது, அது வந்து இதை காட்டில வேறன்னு சொல்ல முடியாத மாதிரி எல்லாம் கலந்து கட்டிக்கிறதா பிரளயம். அப்ப நாம ரூப விபாக அனர்க, விபாக டிபார்ட்மெண்ட் சொல்றோம்னா அந்த பிரிவு பிரிவு பிரிக்க முடியாம எப்படி இருக்கு, அதிசூக்ம சித்தச்சித் வஸ்து சரீரா, சித்து அச்சித்து எல்லாம் கலந்து கட்டி சரீரமா இருந்துருக்கணும். அப்படி இருந்துட்டு எல்லாம் அவனுக்குள்ள லக்னமா இருக்கு. முன்னாடியே பார்த்தோம் எப்படி ஓன் லய தடையுதுன்னு சொன்னான். சன் அப்படி இருந்து கொண்டு சத்திய சங்கல்பக, சத்திய சங்கல்பனான அவன் விவித பக்த நாம விவித விபக்த எல்லாம் வேறு வேற பிரிஞ்சு பிரியறதுனால நாம ரூப ஸ்தூல சித்தச்சித் வஸ்து சரீரா. இப்ப என்னாச்சு, நேமன் ஃபார்ம் கிடைக்கிறது இப்போ எப்ப சிருஷ்டியும் போது. அது சியாம்னு சொன்னா பகுசியாம் பிரஜாயேயம் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. பகுசியாம் பிரஜாயேய நான் பலவாராக ஆவேன் அப்படின்னு சொல்றான், ஸ்ருதியில இருக்கு. சங்கல்பம் பண்றான், சியாம் இது சங்கல்பிய சங்கல்பித்துக் கொண்டு ச ஏகதேவ ஏவ அவன் ஒருவனே என்ன பண்றான், திரியங் மனுஷ ஸ்தாவராக்கிய விசித்திர ஜெகச்சரீர அவதிஷ்டதே இது அனுசந்தானாச்ச மாம் உபாசதே இது. திரியன்னா மிருகங்கள், மனுஷிய ஸ்தாவரம்னா இந்த மரங்கள் செடிகள்லாம் எல்லாமே என்ன பண்றனா, விசித்திரமான ஜகத்தை சரீரமா உடைய எம்பெருமான் இருக்கான்னு என்ன பண்றா, அனுசந்தானாக அனுசந்தானம் பண்றான்னு அர்த்தம். இப்படி பண்ணிட்டு மாம் உபாசத்தேன்னு இருந்துருக்காவால என்ன உபாசிக்கிறாள். அப்படி பாடம் இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டா, என்ன பாடம் இருக்கு, அதுவும் சரிதான். ஏக ஏவ இங்க என்ன பண்ணா, ஏக தேவ ஏவன் போட்டிருக்க, அங்க ஏக ஏவ தேவன்றது கரெக்டா இருக்கு. அவன் ஒருத்தனே தேவ திரியன் மனுஷ்ய, அதுதான் சரியான பாடமா இருக்கலாம். இதுல வந்து ஏக தேவ ஏவன் போட்டிருக்க, கம்பேர் பண்ணி கலெக்ஷன் பண்ண கலெக்ஷன் பண்ணுவது. இல்ல கமெண்ட்ரி கரெக்டா எழுதிருக்காரு, டைப்பிங் வந்த மேல மிஸ்டேக். இங்கேயே as his body comprising gods animals men la potrukaringa type panna thappa pannirukka eka eva devadri manushya correct adha varna adha tathahi vishva sharirah ahameva avasita ityah ipa adukku solrar vishva sharirah na vishvatai shariramaga udayavan nane aham kratuhu aham yajnah swadaham aham aushadham mantroham அகமேவ ஆஜ்யம் அகம் அக்னிகி அகம் புதம். எல்லாம் எல்லாமே சாக்ரிஃபைஸ் தான். கர்மயோகம் சொல்லும் போது எல்லாம் யஜ்யமா பண்ணும் சொல்லணும், எல்லாமே யஜ்யம். அந்த யஜ்யத்துக்கு உண்டான எல்லாமே நான் தான் அப்படிங்கிறேன். கர்த்தா கிரத்து அகம், யஜ்யமும் நானே. பித்ருக்களுக்கு ஸ்வதான பேரு, பித்ருக்களுக்கு கொடுக்கூடிய அந்த இது இருக்கும் ஆஃபரிங் பேரு ஸ்வதான பேரு, நான் தான் அதுவும். அகம் ஔஷதம் சொன்னா நான் தான் ஹவிஸ், நான் தான் அதுல யஜ்யத்துல ஓதப்படக்கூடிய மந்திரம் நான் தான். அகமேவ ஆஜ்யம் நான் தான் நெய், அகம் அக்னி நான் தான் அக்னி, நானே கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபரிங்கும் நான் தான், எல்லாம் நானே அப்படின்ட்டார். அகம் கிரதுஹு அகம் ஜோதிஷ்டாம் ஜோதிஷ்டோமாதி ஜோதிஷ்டோமாதிக்க கிரதுஹு, நான் தான் அந்த யாகமாக இருந்துருக்கேன். அகமேவ யஜ்ஞா இல்ல பஞ்சமகா யஜ்யான்னு அர்த்தம், மகா யஜ்ஞா. அகமேவ ஸ்வதா, ஸ்வதானது பித்ருகண புஷ்டிதாயினி ஔஷதம், பித்ருகண புஷ்டிதாயினி பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கணும் அதுவும் நான் தான். ஔஷதம்னது ஹவிஹி, அந்த ஹவிசு நான் தான். அகமேவச்ச மந்திரா அகமேவ ஆஜ்யம், நானே மந்திரம் நானே நெய்யா வந்துருக்கேன். பிரதர்ஷனார்த்தம் இதம் அப்படின்னு போட்டுட்டார். பிரதர்ஷனார்த்தம்னா இவ்வளவுதான் மிச்சம், அப்ப வேற ஏதாவது ஒருத்தர் கல்பிக்கலாம், இந்த ஒரு ஐட்டம் விட்டு போயிடுச்சு இது பகவான்லயும் கேட்டா, இதெல்லாம் இண்டிகேட்டிவ் தான், எல்லாமே அவன் தான். இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அர்த்தம் அதெல்லாம். அப்படி சோமாதிகம் ச ஹவிஹி அகமேவ இத்யர்த்தஹ, சோமம் இத்தியாதி சொல்லக்கூடிய எல்லாமே நான் தான் அப்படின்னுட்டார். அகம் ஆஹவனியாதிக அக்னிஹி ஹோமஷ்ச அகமேவ, அந்த கொண்டு போறதனோ அப்படிப்பட்ட அந்த அக்னி எல்லாமே நான் தான் அப்படின்னார். அப்பதான் எல்லாத்துலையும் இருக்கான்றது தெரிய வரும். அதுக்காக எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டார். அதாவது மனுஷாளுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் எல்லா சமயத்திலும் புரிய போறதில்ல. அது வேடிக்கை சொல்லுவார் சொல்லக்கூடாது இல்லை. ஒருத்தர் பரணியாசம் பண்ணிட்டார், பரணியாசம் உத்தம சுவாமி கிட்ட போனார், பண்ண அவருக்கு டவுட் இருந்தது. என்ன சந்தேகம் கேட்டார், இல்லை அது எனக்கு சுகர்லாம் இருந்துட்டுருக்கு, இந்த கேழ்வரகு வந்து அது கஞ்சி வச்சு சாப்பிட்டுருக்கேன், இப்போ அங்கே போயிட்டா அங்கே கேழ்வரெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. சுவாமி கோச்சிக்கலையா, இல்லை இல்லை இதை விட நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் அங்கே கவலை வேண்டாம், அங்கே போய் டெய்லி கேழ்வரகு கஞ்சியை சாப்பிடலாம் அப்படின்னு. அது மாதிரி ஜனங்களுக்கு என்னமோ டவுட் வருது, அப்போ இது விட்டு போயிட்டு இதுவாக இருக்கமோ அதுவாக இருக்குமோனா எல்லாத்துக்கும் இதெல்லாம் சொன்னால் கணக்காச்சு. எதை இமேஜின் பண்ணி கேட்டாலும் எல்லாம் உண்டு, எல்லாம் பகவான் தான் அப்படின்றதுக்காக சொன்னார். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹ வேத்யம் பவித்ரம் ஓங்காரஹ ரிக்சாம எஜிரேவச்ச. உடனே அதர் ஆஸ்பெக்ட்ஸ், பிதாஹம் அஸ்ய ஜகதஹ, அதான் ஸ்லோகங்கள்லாம் எழுதுறாலும் பிதாச்ச மாதாச்ச எல்லாம் எழுதுறாலும் இதுலேருந்து எல்லாம் வருது. நீயே எல்லாம் தாய் தந்தை எல்லாம் உயிராகின்றாய். இதுக்கு ஆழ்வார் பாசகம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆழ்வார் சொல்லாத விஷயமே இல்லை. தாய் தந்தை உயிராகின்றான் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி மாதா தாத்தா பிதாமகன்னு சொன்னா டைரக்டா ஜனனத்தை ஏற்படுத்துறவா, இன்டைரக்டா ஜனனத்தை ஏற்படுத்துறவான்னு எல்லாம் எல்லாம் ஆறுது. வேத்யம் பவித்ரம் ஓங்காரஹா, ஓங்காரம் நான் தான் அறியப்பட வேண்டியவன். ரிக்சாம யஜுர்வேதச்ச, ரிக் வேணா யஜுர்வேதம்னு சாமவேதம்னு எல்லாம் இருந்தாலும் சாமவேதம் வசதியை சொல்லப்படுற பின்னாடி அதான் சந்தோகா தலைவனின்னு அங்க அறிவார் படிக்கிறார். சாம சாமரூபியா இருக்கான் எம்பெருமான். ஆமா சமமா மெனியன் தலைவன் ரொம்பதான் பத்துல பெரிய திருமொழியில சமமா மெனியன் தலைவன் சொல்ற சாமவேதியா இருக்கான்னு அவரே சொல்லிக்கிற பெருமாளே. அசிய ஸ்தாவர ஜங்கம ஆத்மகச ஜெகதஹ, திருப்பி இம்பார்ட்டண்ட், இப்படி பலவாறா இருக்கக்கூடிய மொபைல் இம்மொபைலா இருக்கக்கூடிய இந்த ஜெகத் இருக்கும் நான், தத்ர தத்ர பித்ருத்வேன மாதத்வேன தாத்ருத்வேன பிதாமகத்வேனச்ச வர்த்தமான அகமேவ. எங்கெங்கெல்லாம் ஒரு விஷயம் உண்டாக்குறதோ அவைகளுக்கு இந்த சக்தி கிடையாது, நான் தான் கொடுக்குறேன்னு அர்த்தம். நான் தான் அந்த இடத்துல இருந்து அவைகளை சிருஷ்டி பண்றேன்னு தாத்பரியம் வருது. அதுக்கு பித்திருத்து வேணா மாத்து அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம், இல்ல அவளுக்கு அவளை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய தாத்தாவா இருக்கலாம் பிதாமகான்னு ஒவ்வொன்னா இங்கேயே எல்லாம் பிரதர்ஷனார்த்தம் தான். எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் கிரியேட் பண்றதோ அது எல்லாத்துலையும் என் பெருமாள் உள்ளுக்குள் இருந்து கிரியேஷனை நடத்துறான்னு தாத்பரியம். அஹா அத்த தாத்து சப்தோ மாத்ரு பித்ரு வத்திரிக்தே உற்பத்தி பிரயோஜகே சேத்தன விசேஷே வர்த்ததே. பாஷக்கர் கிளாரிஃபை பண்ணிட்டார், ஏன்னா மாதா பிதாவும் தாத்தாவை சேர்ந்தவா தான், தாத்தானா பொதுவாக கிரியேட்டர்னு அர்த்தம். அப்போ மாதா பிதா சொல்லிட்டு திரும்பி தாத்தான்னு சொன்னால் அவர் சொல்கிற அவளை அவளை அவளை அவளை விட்டுட்டு வேற எதெல்லாம் எந்தெந்த சேத்தனெல்லாம் அந்த சிருஷ்டிக்கு ஹேத்துவா இருக்கோ அவளாமோ அந்த தாத்தா பதத்தினால புரிஞ்சுக்கலாண்டார். எத்கிஞ்சித் வேத வேத்யம் பவித்ரம் பாவம் ததகமேவ, எதெல்லாம் பவித்திரமா இருந்துட்டு இருக்கோ எல்லாமே நான் தான். வேத கஷ்ட வேத பீஜபூதா பிரணவஹா, வேத பீஜபூதா பிரணவத்துல எல்லாம் அடங்கி போயிடுது, வேதத்துக்கு மூலம் பிரணவம் தான், அந்த பிரணவமும் நானே. ரித் சாம எஜிராத்மகோ வேதச்ச அகமேவ, வெறும் பிரணவம் மாத்திரம் இல்ல, அந்த பிரணவத்திலேருந்து வரக்கூடிய ரிக்வேதம் என்ன எஜிர்வேதம் என்ன சாமவேதம் என்ன எல்லாமே நான் தான் அப்படின்னு வேதச்ச அகமேவ. மேலும் கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத்து பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அபியம். பதினெட்டாவது ஸ்லோகம் கதிஹி, கதிகின அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம் கம்யதே இது கதிஹி சொல்லப்படுறது. பிரபு பிரபுனா எல்லாத்துக்கும் பாஷ்யக்கார பதம் போட்டிருக்கார், வியாக்கியானத்தை பார்த்துடலாம். கம்யதே இது கதிஹி, அடையப்படுவதனால் அதுக்கு கதின்னு பேரு. இதில் ஒரு அடையப்பட வேண்டிய வஸ்துவா இருந்துட்டு இருக்கேன், தத்திர தத்திர பிராபியஸ்தானம் நித்தியத்த, எல்லாருக்கும் ஒரே கத்தி இல்லையே, அங்கங்க வேற வேற கத்தியா இருந்துட்டு இருக்கு எல்லா, ஆனா ஆக மொத்தம் எல்லா கத்தியும் நான் தான் அப்படின்ட்டு. பர்த்தானா யாரு, தாரயிதா, அதான் பாரியான்லாம் பேரு, பாரியா பர்த்தாலாம் வர்த்தக்கான தரிக்கிறதுனால சப்போர்ட் பண்றதுனால. பிரபுகுனா யாரு, சாசிதா, பிரபு அப்படின்னா சாசிதா, சாஸ்திரம் பண்ணாதான் அந்த பிரபுத்துவமானது இருந்துட்டு இருக்கு. மாஸ்டர் சாட்சின்னு போட்டுட்டார், சாக்ஷா திரஷ்டா, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எல்லாம் ஒரு சாட்சியாக இருந்துட்டுருக்கார். இன்னைக்கு கூகுள் தான் மறுபடியும் சொல்றதா இருந்தால் வெப்பில் நம்ம எது பண்ணாலும் நம்ம தெரியாது, இட் டஸ் நாட் கோ அன்னோட்டீஸ்டு, இன்காக்னேட்டோலாம் போட்டு தேடினா கூட எது பண்ணாலும் வந்து இட் இஸ் ஏபிள் டு கீப் ட்ராக். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் நம்ம தெரியாமையே இல்லையா? அப்படி வாசஸ்தானம் செ வேஷ்மாதி நிவாசக, வாசஸ்தானமும் நான் தான். ஷரணம் இஷ்டஸ்ய பிராபகதையா அனிஷ்டஸ்ய நிவாரணத்தையா சமாசயனீய சேதனஹ ஷரணம். என்ன போட்டுனாருன்னா ஷரணம், ஷரணம் எதுக்கு போட்டாருன்னா இஷ்டப்பட்டதை அடையணும், வேண்டாததை விட்டு விலகணும், இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது இல்லையா? அப்படி பண்ற ஒரு ஷரணமா இருந்துருக்கான். சச்ச அகமேவ சுகிருத்து. சுகிருத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹிதைஷி, ஹிதத்தை மட்டுமே விரும்பி சொல்றதான் சுகிருத்து. வயஸ்க, அதாவது மித்திரனுக்கும் சுகிருத்துக்கும் வித்தியாசம்னா மித்திரன் இருந்தா சம வயசு இருக்கணும், சுகிருத்துன்றதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எத்தனை வயசுல வேணா இதுவா இருக்கலாம், ஆனா என்னன்னா ஹிதைஷி, நல்லதை விரும்புறவ. பிரபவ பிரளயஸ்தானம் சொன்னா எத்தை கசிய எத்திர குத்தச்சித்து பிரபவ பிரளயோ எத்தானம் ததமேவ. உற்பத்தியார இடம் விநாசமாகக்கூடியது எல்லாம் நான் தான். நிதானம் நிதியத்தை இது நிதானம், உற்பத்தியம் உபசம்ஹாரியம் ச அகமேவித்யர்த்தஹ. நிதானம்னா அந்த உற்பத்தி விநாசத்துல அழியாம இருக்கக்கூடிய காரணமா ஒன்று இருக்கணும், அது நான் தான் அப்படின்ட்டு. அவ்வயம் பீஜம் தத்திர தத்திர வியரகிதம் எத்து காரணம் ததமேவ. சில இடங்கள்ல காரணமானது உற்பத்தி ஆகிறது நசிஞ்சு போயிடும். இப்ப விதை இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல முளையோ செடியோ வந்து விதை அப்புறம் கிடையாது. ஆனா இவன் அப்படி கிடையாது. சிதைவில் இப்போ ஒரு பதம் இருக்கு, விதை என்ன சொல்றார் அந்த ஆழ்வார், சிதையாத விதை பதம் இருக்கு. மூல காரணத்துக்காக சொல்ற சட்ட ஞாபகம் வரலாம், அதுக்காக சொல்றேன். இதேதான் இந்த வியரகிதம், அதே அர்த்தம் தாங்க காரணம். வித்தாய் முதலில் சிதையாமே, முதல் பத்திலே வருது வித்தாய் முதலில் சிதையாமேன்னு. எல்லாத்துக்கும் வித்துன்னு எழுந்து காரணமா இருக்கான், ஆனா எப்படிப்பட்ட காரணம் கேட்டா எந்த விதமான மாற்றமும் இல்லாத காரணம். லோகத்துல மிச்ச காரணங்கள் வச்சுக்கோ, ஒன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சம்திங் கோஸ் மிஸ்ஸிங் அட்லீஸ்ட், இல்ல அதுவே அழிஞ்சு போயிடுறது. அப்படிப்பட்ட எந்த விதமான இதுவெல்லாம் ஒரு மூல காரணமா பகவான் இருந்துருக்கான். தபாமியகம் அகம் வர்ஷம் நிகிருண்யாமி உத்துஜாமிச்ச அமிர்தம் செய்வ மிருத்திஷ சதசச்சாகம் அர்ஜுன. நான் தான் தப்பிக்கிறேன், சூரியனா இருந்து தப்பிக்கிறது நான் தான், உஷ்ணத்தை கொடுக்கறேன், வருஷத்தை தடுக்கிறது நிகிருணாமி உத்துஜாமி, மழைய பெய்விக்கணும்னு நான் தான், மழைய தடுக்கணும்னு நான் தான் அப்படின்றார். அமிர்தம் செய்வ மிருத்திஷ இம்மார்டாலிட்டி மார்டாலிட்டி எல்லாமே நான் தான், சத்து அசத்து பீயிங் நான் பீயிங் எல்லாமே நான் தான் அப்படின்ற. அதுக்கெல்லாம் பாஷக்கார் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார். அக்னியாதித்யா அக்னி ஆதித்யாதி ரூபேன அகமேவ தபாமி. வெறும் ஆதித்யா மட்டும் இல்ல அக்னியா இருந்துட்டு, ஏன்னா அக்னியில அந்த தப்பிக்கிற சக்தி வேணுமா இல்லையா? சக்தி இல்லாம அந்த சக்தி யாரு கொடுக்கறது? பகவான் தான் கொடுக்குறேன். சூரியனுக்கு தப்பிக்க சக்தி இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ, எப்படி இருக்கு? ஏன்னா கவுண்ட்ராக்டிங் ஃபோர்ஸ் இருந்தா சூட்டுக்கு இது போயிடுறது. இப்ப இது ஊட்டிக்கு போறோம் இல்ல எங்க குளிர் தேசத்துக்கு போறோம் வச்சுக்கோ, நல்லா ஃபாரினே போறாங்க, ஊட்டி எல்லாம் அடிப்பட அவசியமே இல்ல, எங்க அமெரிக்கா போறா எங்க போறா வச்சுக்கோ, அங்க போய் நீங்க என்ன பண்ணலாம், நெருப்ப கையிலே அடிக்கலாம், ஒண்ணும் பண்ணாது, அது வெறுமை லைட் மாதிரி இருந்துருக்கு அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு அந்த தப்பிக்க சக்தி போயிடுறது. அப்போ ஒரு விஷயம் தப்பிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுக்குமா இல்லையா? எல்லாம் போயிடுறது. அப்ப அதுக்குள்ள இருந்துட்டு தப்பிக்கிறது நான் தான், அகமேவ தபாமி. கிரீஷ்மாதோ அகமேவ வருஷம் நிகிருணாமி, வெயில் காலத்துல மழையை தடுக்கிறேன், ததா வர்ஷாசு அப்பிச்ச அகமேவ உத்துஜாமி, மழை காலத்துல நானே மழையா இருந்து போய்கிறேன். அமிர்தம் ச ஏவ மிருத்யு ச ஏன ஜீவதி லோகோ ஏன ச மிரியதே தத் உபயமபி அகமேவ. இந்த லோகமானது ஜீவிச்சு இருக்கிறது என்னாலதான், அல்லது மரணத்தை அடையன்னு சொன்னா அதுவும் என்னாலதான். கிம் அத்திர பகுனா உத்தேன, வை திஸ் மச், இங்கிலீஷ்ல சொல்லுவா தமிழோட இவ்வளவு எதுக்கு அப்படின்னு கேக்கிறோம்னா அது சம்ஸ்கிருதத்துல எக்ஸ்பிரஷன் கிம் பகுனா. நீங்க சம்ஸ்கிருதத்துல யாரையாவது பேசணும் அதை பேசலாம். கிம் பகுனா அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வள வளன்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்ற நான் உத்தேன. சத்து அசத்துச்சு அப்பி அகமேவ, இந்த லோகத்துல இதெல்லாம் சத்து அசத்தா இருக்கோ, நம்ம சொல்ற அசத்து இல்ல, சத்து அசத்துன்றது ஒரு கிரகிக்கும்படியா இருக்கக்கூடியது, கிரகிக்கும்படி இல்லாதது. அகமேவ சத்து எது வர்த்ததே, அதான் போட்டுட்டார். சத்து எது வர்த்ததே, இப்ப இருந்துட்டு இருக்கோனோ அது சத்து. அசத்னானது எது அதீதம் அநாகதம் செது போயிட்டோ எது வரலையோ அதுவும் நான் தான் அப்படின்னா. ரெண்டாவது அத்தியாயத்தை சொல்லிச்சு, அவ்யக்தாதானி பூதா அவ்யக்தாதினி பூதானி வெக்த மத்தியானி பாரத 28 ரெண்டாவது அத்தியாயத்துல அந்த அவ்யக்த நிதனா நீ சொன்னாரோ அந்த வெக்த மத்தியானி இப்ப இருக்கிறதா சத்து. இப்ப இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு சொன்னா அசத்து, அசத்துனா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, கிரகிக்க முடியாது நாமி. இதுக்கப்புறம் என்னவா மாறுன்றது அசத்து, அதுக்காக போட்டுட்ட அசத்து எது அதீத மனாகதம் சர்வாவஸ்தாவஸ்தித சிதஜித் வஸ்து சரீரத்தையா தத்த பிரகார அகமேவ அவஸ்திதா இத்தியர்த்தம். எல்லாம் நான் தான் இருந்துட்டு இருக்கேன், இறந்த காலம் நிகழ்காலம் கடந்த காலம் எல்லாம் நான் தான், அந்தந்த வஸ்து எதுல இருக்கோ எல்லாம் நான் தான் அப்படிங்கிற. ஏவம் பகுதா பிரதத்வேன விபக்த நாம ரூப அவஸ்தித கிருத்த ஜெகத் சரீரத்தையா தத் பிரகார அகமேவ அவஸ்திதா இது ஏகத்த ஞானேன அனுசந்தானாச மாம் உபாசதே தேவ மகாத்மனா. இப்படி எல்லா விதமாகவும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இல்லாம போனாலும் பகவான் பகவான ரூபத்தில் இருந்துருக்குன்னு தாத்பரியம் அது. அதாவது எல்லாத்துக்கும் பேசிக்கா இருந்துட்டு இருக்கான். இந்த எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கலாம். இப்ப கடல் இருக்கு, கடலுக்கு மேல அலை இருக்கு, நுரை இருக்கு எல்லாம் சொன்னா கூட அது அது வந்துட்டு போகலாம். ஆனா திருப்பி அது போயிருதுன்னு சொன்ன திரும்பி வரணுமா இல்லையா, அப்ப காரணமா போயிருக்கு. இல்ல வந்தது அழியதுன்னு சொன்னா திருப்பி அது ரூபமா இருந்துட்டு இருக்கு. அப்படி இல்லாம பகவான் இருந்துட்டு இருக்கான், அதாவது அப்பப்போ வந்துட்டு உண்டாயிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தால் கூட அந்த பகவான் தான் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் அண்டர்லைங் ஒரு இதுவாக இருந்துட்டு இருக்கான்னு தாத்பரியமா இருக்குது. ஆனால் அதுக்கு இது உண்டு. இந்த எக்ஸாம்பிள் மிஸ்லீட் ஆகணும்னா அப்போ நான் பர்மனெண்டாக கிடையாதுன்னு சொன்னால் அந்த மாதிரி அர்த்தம் இல்லைன்னு. பிரகிருத்தின்னு தனியாக இருந்துட்டுருக்கு, ஜீவாத்மா தனியாக இருந்துட்டு இருக்கான், பகவான் தனியாக இருந்துட்டு இருக்கான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் இருக்கு, மாற்றம் இல்லாத ஒரு பேஸ் தான் பகவான் இருந்துருக்கான்னு தாத்பரியம் இருக்கு. அப்படி ஏகத்வ ஞானேன அனுசந்தானாக ச மாம் உபாசதே தே ஏவ மகாத்மனஹ. அப்படி உபாசிக்கக்கூடியவாதான் யாரு, மகாத்மாக்கள்னு பகவான் சொல்றான். ஏவம் மகாத்மனாம் ஞானினாம் பகவத் அனுபவீக போகானாம் விருத்தம் முக்த்வா தேஷாம் ஏவ விசேஷம் தர்சயித்தும் அஜ்ஞானாம் காமகாமானாம் விருத்தம் ஆக. எப்பவுமே ஒன்னு வசதின்னு சொன்னா அது எதை காட்டிலும் வசத்தின்னு சொல்லணும், அப்பதான் அதோட வசதி நம்ம தெரிய போடுது. ஒன்னு மட்டும் சொல்லிட்டு சொன்னா வச்சுக்கணும் அது தெரியாது. அப்பதான் கம்பேரிசனுக்காக சொல்ற இவாளுடைய விருத்தத்தை சொல்லிட்டு அவ அந்த விசேஷத்தை காட்டுறதுக்காக அஜ்ஞானாம் காமகானாம் காமகாமானாம் விருத்தமாக. இதுக்கு நேர் நேர்னா அதுக்காக நேர் ஆப்போசிட்ல ஒரு படி கீழே என்ன பண்றா, அவ இங்க இருக்கக்கூடிய ஐகிக சுகங்களையே விரும்புறவா, அதாவது ஸ்வர்காதிகளுக்கு மட்டும் அவ லட்சியமா இருந்துருக்கு. அவா எப்படி இருப்பான்னு அவளோட கதையை சொல்ற, திரைவித்யா மாம் சோமபாக பூத்த பாபாக யஜ்ஞி இஷ்டுவா ஸ்வர்கதிம் பிரார்த்தையந்தே. திரைவித்யாக அதெல்லாம் விசர்க்கம் லோகம் சந்தினால, திரைவித்யாக மாம் சோமபாக பூத்த பாபாக யஜ்ஞி இஷ்டுவா மாம் இஷ்டுவா ஸ்வர்கதிம் பிரார்த்தையந்தே. ஸ்வர்னாலும் ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம்னாலும் ஸ்வர்னாலும் ஸ்வர்க்கம் தான். ஸ்வர்கதிம் அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்காக கேட்கிறா அவெல்லாம் எதை பண்ணிட்டு. திரைவித்யாக அதெல்லாம் யாரும் கேட்டா, திரைவித்யான்னு சொன்னதுனால வேதாந்திகள் அல்ல, வேதத்தை மாத்திரம் அத்தியனம் பண்ணி கர்மகாண்டத்தை மாத்திரம் அத்தியனம் பண்ணி அதுல சொல்லப்பட்ட பலன்களையே ஸ்திரமான பலன்கள் நினைச்சிருந்த கூடவா சரியா. சோமபாகான்னு சொன்னா அது ஒரு இதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக, சோம பானத்தை பருகிறவா அந்த யஜ்ஞத்தை பண்ணி அப்படிப்பட்டவா. பூத்த பாப்பாக அவன்னா அதனால அவளுடைய சில பாபங்கள்லாம் தொலைச்சிட்டு என்ன பண்றா, ஸ்வர்க்கத்துக்கு போறது உண்டான விஷயத்த அனுசரிக்கிறா. சரி, ஸ்வர்க்கத்துக்கு போறாளே என்ன பண்ணுவான்னு கேட்டா, தே புண்ணிய மாசாத்திய சுரேந்திர லோகே சுரேந்திர லோகம் அஷ்ணந்தி திவ்யான் திவி தேவ போகான். தேவர்களோட இருந்துட்டு அவளுக்கு என்னென்ன போக்கியங்கள்லாம் உண்டோ அந்த போக்கியங்களை இவாலும் அடையறான்னு சொல்றார். ரிக் யஜு சாம ரூபாக திஸ்ரோ வித்யாக திரிவித்யம் கேவலம் திரிவித்ய நிஷ்டாக திரிவித்யாக. இந்த ரிக் யஜு சாம சொல்லக்கூடிய வெறும் இந்த மந்திர பாகம் இருக்கணும், உபனிஷத்தம் இல்லாம இதை மட்டும் வாசிச்சுட்டு அதுல சொல்லப்பட்ட பலன்கள்லயே இருக்கிறவா திரைவித்யான்னு பேரு. நது திரையந்தம் நது திரையந்தம் நிஷ்டாக திரையந்தன வேதாந்தம். வேதாந்த நிஷ்டைகள் நிஷ்டாலா இருக்கிறதா கிடையாது. திரையந்த நிஷ்டாகி மகாத்மனஹ பூர்வோக்த பிரகாரேன அகில வேத வேத்யம் மாம் ஏவ ஞாத்வா அதிமாத்திர மத்பக்தி காரித கீர்த்தனாதிபிகி ஞான யஜ்ஞேனச்ச மதேக பிராப்யா மாம் ஏவ உபாசதே. திரையந்த நிஷ்டால் யாருன்னு கேட்டா முன்னாடி சொல்லிட்டார், இப்படி அகில வேத வேத்யம் எல்லா வேதத்தினாலும் அறியப்பட வேண்டியது பகவான் மட்டும்தான். அவனை தெரிஞ்சுண்டு என்ன தெரிஞ்சுண்டு என் மேல பக்தி செலுத்தி என்ன அடைய என்ன அடையிறாலோ அவன். ஆனா இவாளா யாருன்னு கேட்டா இவாளா திரிவித்யா திரைவித்யான்னு போட்டுட்டார். திரிவித நிஷ்டாக திரைவித்யாஸ்து வேத பிரதிபாத்திய கேவல இந்திராதி யாக சிஷ்டா சோமான் பிவந்தா. வேதத்துல மேலோட்டமா சொல்லப்பட்ட இந்திராய சுவாகான்னு சொல்லி இந்திரனுக்கு அந்த இது ஒரு கொடுக்குறா, கொடுத்துட்டு அந்த மீந்த விஷயங்களை யஜ்ய சிஷ்டங்களை சாப்பிட்டு பிவந்தக பூத்த பாப்பாக. அதுக்கும் பலன் உண்டு. என்ன பலன்னா அதுக்கு என்ன அது மட்டும் உண்டு அவ்வளவுதான். பூத்த பாப்பாக பாபத்தை தொலைச்சிட்டு ஸ்வர்காதி பிராப்தி விரோதி பாப்பா பூத்தாக. என்ன பாப்பங்கள்னா சொர்க்கம் கிடைக்காம பாப்பம் தரிசனம் இருக்கு, அந்த பாப்பத்தெல்லாம் அவன் என்ன பண்ணா போக்கிட்டு கேவல இந்திராதி தெய்வத்திய தயா அனுசம்ஹிதை யஜ்ஞி வஸ்துதா தத் ரூபம் மாம் இஷ்டுவா ததா அவஸ்தம் மாம் அஜானந்த ஸ்வர்கதி பிரார்த்தையந்தே. ஒரு ஸ்டெப் மேல போனா அவன் வேதாந்தத்தில் ஆயிடுவா. வெறும் இந்திரனுக்கா வெறும் இந்திரனை குறிச்சு இந்த யாகம் இல்ல, இதுக்குள்ள எம்பிரமான் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சு தெரிஞ்சுட்டு இந்த பலன் எனக்கு வேண்டாம், ஏன்னா இதை விட ஹையர் பலனை அடையலான்ற எண்ணம் அவளுக்கு இல்லாததுனால இந்திரனை குறிச்சு அந்த யாகத்துக்கு என்ன மேலோட்டமான பலனோ அதை மட்டும் அடையிறதுனால அவ என்ன பண்றா அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் போறான். தே புண்ணியம் துக்க அசன்னிபம் சுயந்தர லோகம். புண்ணியம்னா என்ன அங்க புண்ணியம் ஆசாத்திய சுயந்தர லோகம் போடுறோம்னு அது ஸ்லோகத்துல என்னன்னு கேட்டா துக்கமே மிஸ்ரிதமா இருக்காது, கொஞ்சோண்டு துக்கமே கிடையாது அங்க. அப்படிப்பட்ட சுரேந்திர லோகம் பிராப்திய அடைந்து தத்திர திவ்யான் தேவபோகா நஷ்டந்தி. இப்ப சில மிஸ்லீடிங்கான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்ப புராணங்கள்லாம் வாசிச்சு வச்சுருக்க படம் சினிமா எடுக்கிறான் சொர்க்கலோகம்னா உடனே பாருலாம் உட்காந்துருக்கா ஒரு இதுல டான்ஸ் ஆடுறா ஏதோ சாப்பிட்டுருக்கான்னா ஏன் அப்படி காட்டுறான்னா நமக்கு இங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். சுகம்னா இங்க ஹையஸ்ட் சுகம்னு கேட்டா நம்மளா சேர்ல உட்காந்துக்கிறது சாஞ்சின்னு உட்காந்து ஏதாவது படம் பாக்குறது இல்லையா, நமக்கு இதுதான் இங்க தெரியும். அதனால நம்ம போய் அதெல்லாம் இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது அங்க என்ன சுகம்னு சொல்லிட்டு யாரும் போகமாட்டாங்க. அப்ப இந்த சுகம்லாம் அங்கேயும் கிடைக்குமா? இதனால்தான் நம்ம என்ன சில விஷயங்கள் அதே மாதிரி சொல்லி இருக்கிறது. நாலு பேர் அங்க டான்ஸ் ஆடுவா இல்ல வாத்தியம் வாசிட்டு இருப்பா இப்படிலாம் சொன்னா ஜனங்களுக்கு வந்து ஒரு மோகம் ஏற்படுறது. ஆனா இதுதான் அங்க இருக்கணும்னு நிச்சயம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சுகம் வேற மாதிரியா இருக்கலாம், பட் இதெல்லாம் ஒரு இல்லஸ்டேட் காட்டுறதுக்காக வச்சிருந்துருக்கோம். அந்த மாதிரி துக்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத சுகங்களே அங்க அனுபவிக்கிறார்கள் சொன்னா சரி இவெல்லாம் அங்க அனுபவிச்சுட்டு இருக்காளே அங்கேயே இருந்துருவாளான்னு கேட்டா அங்கேயே இருக்க மாட்டா. அதான் 21வது பத்தியம் தேத்தம் புக்வா சொர்க்கலோகம் விசாலம் சீனே புண்ணிய மத்த லோகம் விஷந்தின் புட்டுண்டர். சொர்க்கலோகமானது விசாலமா இருந்துட்டு இருக்கு, இவாள்லாம் இடம் இல்லாம இல்ல இருந்துட்டே இருக்கலாம், ஆனா இவாளோட பேலன்ஸ் க்ளோஸ் ஆன உடனே ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இருக்க முடியாது, தள்ளி விட்டுருவாங்க பிடிச்சி போயிட்டு வாப்பா அப்படின்னு வந்து முடிஞ்சு போயிட்டு விசா ஓவர். ஆனா இங்க விசா ஓவர் ஓவர்ஸ்டே பண்ணலாம் திட்டு தினமா, அங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இல்லீகல் செய்யறாங்க நான் விடாங்க. அதனால வந்து ஏவம் த்ரயி தர்மம் அனுப்பிரபன்னாக கதாகதம் காமகாமாக லபந்தே. இவள் என்ன பண்றா அங்க போய் இருந்துட்டு கதாகதம்னா இது ஒண்ணு ஸ்திரமான ஒரு விஷயம் இல்ல, இப்படிப்பட்ட சுகங்களை அவர்கள் அடைகின்றனர் சாதித்த 21ல. அடுத்த கிளாஸ் நம்ம 21ல இருந்து பாத்துடலாம். கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.